श्रीमान् वेङ्कटनाथार्य कविता कीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय श्रीराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानखनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् एवं हयग्रीवमहम् प्रपद्ये. द्वयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः. श्रीशैलपुंसात्मपितामहस्य श्रीवासदोरेः करुणैकपात्रम् श्रीदेवनाथार्यकपात्रबोधम् रामानुजार्यम् गुरुवर्यमीडे श्रीमच्छीशैलवंश्यादनघगुरुमणेः नीलमेखाख्यदूरेः तातात्मी यादवाप्त श्रुतिशिखरयुगम् साङ्गविज्ञानपूर्णम् श्रीवासापातसूरेः निजपितसहजातमन्तःप्रधानम् श्रीमन्नारायणाख्यम् शतमुखकुलजम् भावये यायजूकम्. पितामहस्यापि पितामहाय प्रातेपदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ते. पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् मारुत्यकविताशाखाम् वन्दे वाल्मीकिरोऽखिलम् वाल्मीके मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानाथम् कोनयादिपराम् गतिम् यत्पिबन् सततम् रामचरितामृतसागरम् मधुस्तम् मुनिम् वन्दे प्रातेरतमकल्मकम् गोष्पदीकृतवाराशिम् मशकीकृतराक्षसम् दापहेण ారత్నం వందే నీలాత్మకం అంజనానందనం వీరం జానకీశోరనాశనం కవీశమక్షాంతారం వందే లంకాభయంకరం మనోజమం మార్దతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వనరయూత ముఖ్యం క్షీరామధూతం జిరదానమామి ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం ఎస్ భగవన్ ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమాపితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమది పాటలానందం కాంచనాద్రికమనీయ విగ్రహం పారిజాత తరుమూలవాదినం భావయామి పవమానందనం. యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర గత మస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణ లోచనం మారుతిన్నోదరాక్షదాంతకం వేద వేద్యే పరేపుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాతే దాసీ సాక్షాత్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థమాఖ్యబుద్ధం రఘువరచరితం ముని ప్రణీతం దశశిరసవధం నిశామయత్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహుమరవిందతలాయతాక్షం రాపుందిచాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురుద్రమతలే హైమే మహామండపే మధ్యే పుష్పకమాదనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రేహవాదేతి ప్రభంజన సుతే తత్వం పునభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం సీతాలక్ష్మణభరతశత్రుఘ్న హనుమత్తమేతశ్రీ రఘునందన పరబ్రహ్మణే నమ. నేత్రే ధర్మం అధర్మం ఇవైలై పత్రియ విచారత్తి పార్త్తోం. లక్ష్మణ கோபத்தல்ல சொன்னார் தர்மமாவது அதர்மமாவது இது என்ன கருப்பா இருக்குமா சேப்பா இருக்குமான்னு கேட்டுண்டு இது தர்ம அதர்மத்தை எல்லாம் பார்க்கணும் நமக்கு என்ன தோன்றதோ அந்த காரியத்தை நாம பண்ணுவோம் எல்லாம் முதல்ல சொல்றேன். ஆனா அப்படி சொன்னா கூட அவரே கடைசியில இந்திரஜித்து வசம் பண்ணச்சே தர்மாத்மா சத்ம சத்தியம் சத்திய ராமோ தாதரசரியதி அவருடையதா பிரதித்வந்தா பிரதின் ஜகி ராவணி என்று இதுதான் ஒரு மந்திரமா சொல்லி சொல்ற அதை சபதம் பண்ண சொல்றேன். ராமர் தர்மாத்மாவாக இருந்தேர்னாக்க இருந்தது சத்தியமாக, ஆனால் ராமர் சத்தியசந்தராக இருந்தது சத்தியத்தில் சமயமும் நழுவாதது சத்தியமாக இருந்தால் என்றெல்லாம் சொல்லி சொல்றதுனால அது தர்மம் தான் கடைசியில ஜெயிக்கும், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. புராணங்கள்லாம் சொல்றது பெருமாள் யாருக்கான அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சேர்னாக்க அப்போ எஸ்யா அனுகிரகம் இச்சாமி தர்மம் தத்து ஹராமியம்னு பெருமாள் முதல் காரியமா என்ன பண்ணுவேறாம், அவள்கிட்ட இருக்கிற பணத்தை மின்னு அவள்கிட்ட இருந்து போக்கடிச்சு வேறாம். அது அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பெருமாள் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு. எஸ் அனுகிரகம் இச்சாமி தனம் தத்து ஹராமியம், அந்த சமயத்திலையும் பணம் போன சமயத்திலையும் பெருமாளை நினைக்கிறவாளாக யார் இருந்திருக்காளோ அவதான் உண்மையாகவே பெருமாளுடைய பக்தாளாக அவா என்றெல்லாம் சொல்றார். ஆகையால இவர் கீழே சொன்னார யாரிடத்துல பணம் இருந்திருக்கோ சத்த மித்ராணி அவளிடத்துல தான் நண்பர்கள்லாம் இருப்பான், அவளிடத்துலதான் வந்து பந்துக்கள்லாம் இருப்பா என்றெல்லாம் மந்திரிகள்லாம் இருப்பா அப்படின்லாம் சொன்னாரு. அவள்லாம் தான் இருக்கலாம் பணம் இருக்கச்சு, பெருமாள் இருக்க மாட்டேன். பெருமாள் எப்ப இருப்பேருனாக்க யாரிடத்துல பணம் கூட பணம் இல்லாமல் கேவல விசுவாசம் பக்தியோடு எம்பெருமான் இடத்துல யார் இருந்திருக்காளோ அவளிடத்துல தான் பெருமாள் இருப்பார் என்று அவரே பெருமாளே சொல்ற வார்த்தை எத்தியானுகிரகம் இச்சாமி தனம் தத்து ஹராமியகம் என்று. நேற்று நடந்த விஷயத்தினால நாம யோசனை பண்ண வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க எந்த சிரமமாக இருந்தாலும் எம்பெருமானிடத்துல ஒரு பக்தியோடு நாம கணக்கு இருந்தோமானாக்க ஒரு மகாவிஸ்வாசத்தோடு இருந்தோமானாக்க கடைசியில நமக்கு கிடைக்கிறது பரமபுருஷார்த்தம். அதற்கு முன்ன நாம ஏதோ இழப்பது போல தோணுவது எல்லாம் பிரமந்தான். நமக்கு கிடைக்க போற பரமபுருஷார்த்தத்துக்காக சில வஸ்துக்களையும் சில விஷயங்களையும் தியாகம் பண்றதுல எதுவும் தப்பில்லை என்பதுதான் நேசி சொன்னத்தினுடைய சாரம். இப்போ ராவணனுடைய நிலையை பார்க்கணும். லங்கையில எங்க பார்த்தாலும் ஒரே அழுக்குறம். இதுக்கு காரணம் மூலபலம். மூலபலம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு படை, அந்த படைய ராமர் ஒத்தரா இருந்து அழிச்சுட்டேன், துவம்சம் பண்ணிட்டேன். அந்த துவம்சம் பண்ணதுக்கு தான், அதனாலதான் அவனுக்கு அந்த இன்மை யாருமே இல்லை அப்படின்ற லெவல் ஆயிப்போச்சு. அவ்வளவு பேரும் போயாச்சு. அந்த மூலபலத்தை துவம்சம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒத்தரா ரெண்டு என்ன எத்தனையோ பார்த்த அவ ஒன்னும் ஒரு ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஒரு எல்லா லட்சக்கணக்கில் பேர்கள், லட்சக்கணக்கில் குதிரை, கோட்டி கணக்கில் பாலாட்படை அப்படிலாம் வந்து அவள்லாம் பார்க்கச்சே மொத்த பெரிய ராமர் ஒத்தராவே துவம்சம் பண்ணிட்டாருன்னு இந்த சமாச்சாரம் எல்லாம் ராவணன் இடத்துல வந்து இது எப்படிதான் சாத்தியம் அப்படின்னா அந்த பெரிய சண்டை நடந்துதான். அந்த சண்டை நடுவில் பார்த்தோம்னாக்கா ஒரு ராமர் இல்லையா, தேது ராம சகசிராணி ரணே பசியந்தி ராட்சசாக புன பசியந்தி காகுத்தம் ஏகமேவ மாவகவே. ராம சகசிராணி ரணே பசியந்தி ராட்சசாக, ஆயிரம் ராமனை பார்த்தாளாம் ராமத்த பேர். அந்த யுத்தம் அப்படிப்பட்ட யுத்தம். பெருமாள் ஒரு மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டே, அந்த மோகனாஸ்திரத்துல பிரயோகம் பண்ணாக்க என்ன ஆயிடுச்சுன்னா இது இந்திரஜித்து ஒரு அஸ்திரத்தை பண்ணிட்டு மறைஞ்சிண்டு அடிச்சான். இவர் மறைஞ்சிண்டு அடிக்கல, நேர அடிச்சு நேர அடிச்சா கூட அவா ஒருத்தருக்கு ஒருத்தரையே பார்த்தாள்னாக்கா ஒருத்தரும் ராமராட்டமே தெரியதான். இது ராமராட்டம் தெரிஞ்சதுனால அவ அந்த ராமர எதிரி ராட்சசன்லயே ஒருத்தனை பார்த்தா ராமராட்டம் தெரியுது, ராமனோட சண்டை போடுற மாதிரி நினைச்சிட்டு அந்த ராட்சசனோடையே சண்டை போட்டுட்டு அவள் ஒருத்தருக்கு ஒருத்தரையும் அடிச்சுக்கிறாளாம். இப்படி ஒரு மோகனமான ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ற என்று சொல்லணும். அது மாத்திரமில்ல, ராமர் ஒத்தரா இருந்து பம்பரமாட்டம் சண்டு சண்டு சண்டு சண்டு எல்லா பக்கத்திலயும் சண்டை போடுறே, அந்த சண்டை போடுறதுனால என்ன ஆச்சு, இது ராமர் வரையர்னு சண்டை போடுறேன்னு நினைச்சு அம்பு போட்டு இதுல போட்டு வில்லுல அந்த அம்ப கோத்து அடிக்கிறதுக்குள்ள பார்த்தோம்னா அங்க ராமர் இல்ல. ஆனா அந்த வில்லுல இருந்து வெள்ள வந்துடுச்சு, அந்த ராமர் எதிர இருக்கிறதா இருக்கிறதுனால வில்லுல இருந்து அந்த அம்பு வந்துடுச்சு. எங்க போறது அப்படின்னா இந்த ராட்சதண்டத்துல இன்னொரு ராட்சதண்ட போய் அவனைய வீழ்த்தறது. இப்படி ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. இந்த நடந்த யுத்தம் நடந்த விஷயம் மொத்தம் ராவணனுக்கு தெரியறது. திவ்யாஸ்திர குண பரியந்தம் விக்னிக்ரந்தம் யுதிராட்சதானு ததுஷு ராமச்சக்ரம் தது காலச்சக்ரமிவ பிரஜா. ராமச்சக்கரம் தத்து அல்லாத சக்கரம் மாதிரி சுழண்டு சுழண்டு சுழண்டு வந்து ராட்சசால் மொத்த பேரையும் துவம்சம் பண்ணார். அதனால அந்த மூல பலம்னு சொல்லக்கூடிய பெரிய படை இருந்துருக்க, அது எங்கேயோ பாதாளத்துல இருந்த படை அதுவும் போயிடுச்சு. மகோதர மகாபார்ஸ்வான்னு ரெண்டு பேர், அவ எப்பவுமே ராவணனோட இருந்துருக்கிறவா, அவ ரெண்டு பேரை அணைச்சு வச்சா அவளும் போய் சேர்ந்தா, அவளையும் வதம் பண்ணிட்டு அது சில பேர் அவரே வதம் பண்ணார். சில பேர் சுக்ரீவன் லக்ஷ்மணர் முத பேர்லாம் அவள்லாம் வதம் பண்ணா இப்படி ஆயிடுச்சு. சரி, இனிமே என்ன பண்ணணும்னா தானே தண்டைக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப தண்டைக்கு போறான். மகோதர மகாபார்ஸ்வோ ஹதௌ த்ருஷ்ட்வா ராவணஹ தஸ்மின் நிஹதே வீரே விரூபாக்ஷே மகாபலே அவிவேஷ மகான் க்ரோதஹ ராவணம் தோ மகாமிருதே. ராவணனுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுதான். சரி, இதுக்கு மேல நாம சமயத்தை வீணாக்கின்றதுல அர்த்தம் இல்ல, நாம நேர யுத்தத்துக்கு போகணும். அப்ப சொல்ற, ராம விருட்சம் ரணேகன்மி சீதா புஷ்ப பல பிரதம் பிரசாகாய சுக்ரீவாச்சாம்பவன் குமுதோ நலஹாம் விவிதஸ்தெய்வ மஹிந்தச்சாம் அங்கதோ கந்தமாதனஹ அனுபாஷ்ட சுஷேஹேணஸ்ச சர்வே ச ஹரியோபபாம். ராம விருட்சம் அஹம் ஹன்மி. அவர் ராம விருட்சம், ராமர் ஒரு பெரிய விரட்சமா இருந்துருக்காரா, மரமாக இருந்துருக்காரா. அவர் அந்த வரமா மரத்துல மரம் இருந்துன்னாக்கா அதுக்கு புஷ்பம் இருக்கணும், பழம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், கலைகள்லாம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அது யாரு இப்ப ராமராகிற ஒரு விரட்சத்துக்கு கிளை என்ன புஷ்பம் என்ன கேட்டா அதுக்கு சொல்ற, ராம விரட்சம் ரணேகன்மி சீதா புஷ்ப பலப்பிரதம். சீதா புஷ்ப பலப்பிரதம், சீதே சீதா பிராட்டிதான் புஷ்பமாகவும் பலமாகவும் இருந்துருக்காளாம். அதுக்கு மாத்திரம் அந்த கிளை எல்லாம் யாரு தெரியுமா ராமருடைய விரட்சத்துக்கு, பிரசாகா எஸ் சுக்ரீவா ஜாம்பவான் குமுதோ நலஹா. சுக்ரீவன் ஜாம்பவான் குமுதன் நலன் இவாள்லாம் சாக்கையாக இருந்திருக்காளாம் அவள்லாம் மொத்த பேரும். அப்போ இதுல திவிதஸ்டைவ மைந்தஸ்ட திவிதஸ்டைவ மைந்தஸ்ட திவிதன் மைந்தன் இவ மொத்த பேரும். அது மாத்திரமில்ல, கடத்தில ஹனுமார் உள்பட ஹனுமான் எல்லாருமே அந்த ராம விரட்சத்துக்கு ஒரு கலைகளாக இருந்திருக்கா. இந்த விரட்சத்தை அடிய கணக்கு நாம வெட்டிட்டோமானாக்கா மொத்தம் போயிடும். பலம் புஷ்பமாக இருந்திருக்கிற சீதா போயிடுவா, அவ மீதி பேர் இருக்கிற சுக்ரீவன் மைந்தன் துவிதன் இப்படி அங்கதன் ஹனுமான் எல்லாரும் போயிடுவா. ஆகையால ராம விரட்சத்தை அழிச்சுடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டான் ராவணன். சுவாமி தேசிகன் தேவ பெருமாளை சாதிக்கிறார், அவரை ஒரு மரமாக ரூபணம் பண்ற. பிரதாபதி சிதிபதம் பரணம் பிரரோஹா கரீஷ சரசானி பலஹானிஜத்வம் வேதத்தை விருட்சமாக ரூபணம் பண்றார் சுவாமி தேசிகன். ஒரு வேதமே ஒரு பெரிய மரம், அந்த மரத்துல பல சாக்கைகள் உள்ளன. நாம தான் பாக்கிறோமே தைத்திரிய சாக்கை, சுக்ல, அதாவது அந்த சுக்ல எஜுர்வேதம், எஜுர்வேதத்துல பார்த்தோம்னா தைமினி சாக்கை, பிராணாயணி சாக்கை, இப்படின்னா எத்தனையோ சாக்கை நமக்கு. இப்ப எஜுர்வேதத்துல 100 சாக்கைகள் இருக்கு, சாமவேதத்துல 1000 சாக்கைகள், இப்படி ஒவ்வொரு வேதங்கள்லயும் எத்தனையோ சாக்கைகள்லாம் இருக்கு. இப்ப சாக்கைன்னு சொல்றதுக்கு கலைகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வேதத்தை மூலமா ஆக்கின்றமானாக்கா வேதமாகிற ஒரு விரட்சம், அந்த விரட்சத்துக்கு கலைகளாக பல சாக்கைகள் உள்ளன. அதுல மாத்திரமில்ல, அந்த சாக்கைகள்னு இருந்ததுன்னா அதுல எத்தனையோ பட்சிகள்லாம் உட்காந்துருக்கு, பட்சிகள் உட்காந்து இருக்கும், புஷ்பங்கள் பூத்திருக்கும், பழங்கள் இருக்கும், எல்லாம் இருந்துருக்கும். அதுதான் சொல்ற பிராத்தா. அதோட பாத்திரம் இல்ல, ஒரு மரம்னு இருந்ததுன்னா மரத்தினுடைய பிரயோஜனம் வெயில் காலத்துல நிழல் கொடுக்கறது தான் அதனுடைய பிரயோஜனம். பிராத்தா பதிஸ்திதி பதம் பரணம் பிரரோகரீசரசானிபலானிதத்வம். ஆபத்துல இருக்கிறவாளுக்கு நிழலாக இருந்திருக்கவ, ஆபத் பாந்தவனாக இருந்திருக்கவ, அந்த மரத்தினுடைய நிழலாவும் பெருமாளே இருந்திருக்கான், அந்த மரத்தினுடைய பழமாவும் பெருமாளே இருந்திருக்கான், கிளகளாகவும் பெருமாளே தான் இருந்திருக்கான், அதுல இருந்திருக்கிற பட்சிகளாகவும் அவரே தான் இருந்திருக்கான், வேத பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிறவன், நான் மறைகள் தேடியோடும் செல்வனாக இருந்திருக்கிறவன் தேவ பெருமாள் என்று சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். என்னவா இல்ல, இது பரமபக்தனாக இருந்திருக்கிற சுவாமிக்கு அந்த தேவ பெருமாளை சேவிக்கத்தே அவரும் ஒரு விரக்ஷமா தெரியும். பரம வைரியாக இருந்திருக்கிற, எதிரியாக இருந்திருக்கிற ராவணனுக்கும் அந்த ராமனை பார்த்தோம்னா ஒரு விருட்சமா தோன்றும். அந்த விருட்சத்தினுடைய பலமாக சீதா பிராட்டி பாக்குற, புஷ்பமாக சீதா பிராட்டிய பாக்குறான் அவன், அது கிளைகளாக இவன் பாக்குறான். அந்த விருட்சத்தை சேதனம் பண்ணணும்னு அவன் பாக்குறான் ராவணன். எதிரியா இருக்கிறதுனால சேதனம் பண்றதுக்கு வெட்டுறது, போலத்தை வெட்டுறது, அடியோட வெட்டி சாய்க்கிறான். பெருமாள் சுவாமி சேச்சனம் பண்ணணும்னு பாக்குறேன். சேச்சனம் பண்றதுன்னா நிறைய ஜலம் குத்தி அதை அப்படியே வளர்க்கற, இன்னும் நட்டா இன்னும் எத்தனையோ நிறைய கலைகளோடையும் பட்சிகள்லாமோடும் நிறைய பழங்களோடையும் அந்த விரட்சம் சுமுகமா இன்னும் நிறைய பேருக்கு இடம் நிழல் கொடுத்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கணும்னு. இந்த சேதனத்துக்கும் சேச்சனத்துக்கும் வித்தியாசம். எதிரியா இருந்திருக்கிறவா அதை வெட்டணும்னு நினைக்கிறா, அதே விரட்சத்தை அவர் ஆ பிரம்மாண்டத்துல பக்தி இருந்திருக்கிறவா அதை வளர்க்கணும்னு நினைக்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். இதை நினைச்சுதான் இவன் தீர்மானம் பண்ணிட்டான், இந்த ராமராகிய ஒரு விரட்சத்தை இன்னைக்கு துவம்சம் பண்ணிடணும். ராம விரட்சம் ரணே ஹன்மி சீதா புஷ்ப பல பிரதம் பிரசாகாய சுக்ரீவோ ஜாம்பவான் குமுதோ நலாம் அங்கதோ கந்தபாதனா அனுமாஸ்துஷேண அப்போ அங்கிருந்து போறா போன ராமரை பார்க்கணும். எல்லாம் வானர கூட்டம்லாம் இருந்துருக்கு, அதி வேகமா போறான். ராமர் எங்க இருக்காரோ அங்கதான் பார்ப்போம். இவனுடைய லட்சியமே மரத்தை அடியிலேருந்து வேறதான் வெட்டணும்னு அறுக்கணும்ன்றதுதான் லட்சியமே தவிர கடகள்லாம் வெட்டணும்னு லட்சியம் இல்லை. போற எல்லாரையும் உதாசீனம் படுத்திட்டு எல்லாரையும் தள்ளிட்டு பாக்குறான். பார்த்தா அங்க ராமர் இருந்திருக்கான். அங்க ஒரு பெரிய கல்லு, அந்த கல்லு மேல ராமர் உட்காந்துருக்காரு, பக்கத்துல லக்ஷ்மணர் இருக்காரு, இந்த பக்கத்துல விபீஷணன் இருந்திருக்கான், அந்த பக்கத்துல சுக்ரீவன் இருந்திருக்கா, அங்கதன் இருந்திருக்கா, ஹனுமான் இருந்திருக்கா, எல்லாரும் சூழ்ந்து இருக்கே ராமரை பாக்குறான். சததர் சததோ ராமம் திஷ்டம் தம் அபராஜிதம் லக்ஷ்மணேன சர பிராப்தா விஷ்ணுனேன விஷ்ணுனா வாதவம் அதிகந்தமிவாகாசம் அவஷ்டப்யமாத்தனு பத்மபத்ர விசாலாட்சம் தீர்க்கபாஹுமரிந்தமம் ததோ ராமோ மகாதேஜாஹ சௌமித்ர சஹிதோ பலி. சௌமித்ர சஹிதாஹ, சௌமித்ர சஹிதம், லக்ஷ்மணனோட கூட இருந்திருக்கிற ராமனை அவன் பார்க்கிறான். இன்னொத்த நான் தான் அந்த ராமர் எழுந்தருள் இருக்கிற அழக ரசிப்பா இவனால அழக ரசிக்க முடியல. அதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்ல. அங்க எப்படி எழுதியிருக்காரு, அவருடைய திவ்யமங்கலம் விக்கிரகத்தை சேவிக்கணும், சேவிச்சு அதனால ஒரு சந்தோஷப்பட வேண்டியது போக அவன் அந்த அழக ரசிக்காத இருந்திருக்கானா. சததரிசதோ ராமம் திஷ்டந்தம் அபராஜிதம். பெருமாளுடைய இந்திரன் உட்காந்து இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான், அவன் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். சாதாரண மனுஷால் உட்காந்து இருக்க மாதிரி இல்ல, சாட்சாத் சிரியபதியாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். இத மகர்ஷி அனுபவிக்கிற அலிகந்தமிவாகாசம் அவட்டபிய மகத்தனு அலிகந்தமிவாகாசம். என்ன ஆகாசம் வரைக்கும் பிரகாசம் போயிட்டு இருக்கான், அவ்வளவு தேஜஸோட இருந்துட்டு இருக்கான். அந்த தேஜஸோட இருக்கிறதோட மாத்திரமில்ல, கையில அந்த வில்ல வச்சுட்டு இருக்கான். அந்த வில்ல வச்சுட்டு இருக்கிற ஒரு அழகே தனி அழகாம். பத்மபத்ர விசாலாட்சம் தீர்க்கபாகும் அரிந்தமம். தாமரைப்பூ போன்ற திருக்கண்களோடையும் நீண்ட திருக்கைகளோடையும் பார்த்தா சத்ருக்களுக்கெல்லாம் தம்சம் பண்றவராகவும் இருந்துட்டு இருக்கவர். சதோ ராமோ மகாதேஜா சௌமித்ரி சகிதோ பலி பனராச்சரணே பக்னான் ஆபதந்தஞ்ச ராவணம். இப்படிப்பட்டவன அப்படிப்பட்ட ராமன அவர் ராவணன் பார்க்கிறான். இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சேவைய பெருமாள் ராவணனுக்கு கொடுத்திருக்கே, இந்த சேவையை கொடுத்தா அனுபவிக்க தெரியல அவன். நயோ வஸ்துக்கள்லாம் சொந்த வஸ்துக்கள்லாம் நமக்கு வருது, அதை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் இருக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்கும் தெரியணும். இந்த எம்பெருமான் இப்படி எழுந்தருளி இருக்கிறத பார்த்து அப்படியே அனுபவிச்சு கீழே விழுந்து சேவிச்சு அவரிடத்துல கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தி நமக்கு ஏற்படணும். அந்த புத்தி ராவணனுக்கு ஏற்படட்டும்ட்டு இப்படி உட்கார்ந்துட்டு சேவை சாய்க்கிறேன் பெருமாள், கம்பீரமான சேவை சாய்க்கிறேன். அதை அனுபவிக்கிறதுக்கு தெரியல. பெருமாளை சேவிக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். பாஷிகார் சாத்து முறை கார்த்தால தேவப்பெருமான் சன்னதிக்கு போயிருந்தேன் நானு, நிச்சயமா போற வழக்கம் போகச்சு. அப்ப போய் சேவிச்சனாக்க பெருமாள் மலையிலேருந்து இறங்கி ஏழு ஆச்சரியமான சேவை. ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய திருவாபரணங்கள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிச்சயமா சாத்தின்னு இருக்கிற யஜ்ஞோபவீத்தம் அரணர், அது தவிர திருமார் புண்ண லக்ஷ்மி, இப்படி ஒரு ரெண்டு மூணு ஆபரணங்கள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்படியே திருவோபிஷேகம் சாத்திண்டு நிறைய விழுதி காப்பு. விழுதி காப்புனாக்க இந்த குங்குமப்பூவை தேய்ச்சி நல்லா அரைச்சி அது பச்சைக்கல் போர்வும் கொஞ்சம் குங்குமப்பூவும் பெருமாளுடைய திருமேனியில நிறைய சாத்திண்டு இருக்க, அப்படி கம்பீரமா நல்ல கரிக வேட்டியை சாத்திண்டு பெருமாள் இறங்கறத சேவித்தோமானாக்க பண்டகு தோழன்னல் தென்னத்தையூரர் கழலினை கீழ் பூண்டவன் பாலன். அவர் தான் காந்தகு தோல் அண்ணலாக இருந்துட்டு இருக்கார். சேவிக்கிறதுக்கு தோல் கண்டார், தோலை கண்டார்னு சொல்ற சீதா பிராட்டி கூட மோகிச்சு போனது, ராமனிடத்துல மோகிச்சு போனது ராமனுடைய தோலழக கண்டுதான். ஆகையால மிதிலாபட்டினத்துல இருக்கிற மொத்த ஜனங்களும் மோகிச்சு போனது ராமனுடைய தோல் அழக கண்டுதான். அந்த தேவப்பெருமாளுடைய தோல் அழக அந்த கம்பீரமா இறங்கறத பார்த்த உடனே அப்படியே ஒரு நிமிஷம் அப்பா என்ன சேவை என்ன சேவைன்னு நம்மளை பிரமிக்க வச்சு சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னு எண்ணம் வருது. சாயங்காலம் அதே தேவப்பெருமாளே நிறைய புஷ்ப மாலையெல்லாம் சாத்திண்டு, அதுக்கப்புறம் தரைய திருவாபரணங்கள் எல்லாம் சாத்திண்டு, சிக்கிதாவோட கொண்டைய சாத்திண்டு எழுநேர், அது வேற அனுபவம், இது ஒரு அனுபவம். இந்த ஏகாந்தத்துல ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு கல்லு மேல உட்கார்ந்து இருக்கேர், அந்த வில்ல கையில பிடிச்சிட்டு அது கீழே வில்ல அப்படி பிடிச்சிட்டு தரையில பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்குது, அந்த இடத்துல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேர், அதை பாக்குற இந்த மாதிரி ஒரு ஏகாந்த சேவைய சேவிக்கிற பாக்கியம் ராவணனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை உபயோகப்படுத்திக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாரும் அந்த தோளுக்கு ஒரு இருக்கிற பெருமாளுடைய தோல் இருக்க பாகும் இருக்கேன் அதுல ஈடுபடாதவாள் யாருமே கிடையாது. சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய தோல் அழக பார்த்து அப்படியே மோகித்து போற ஆஜானுலம்பிரலம்பிபிரலங்கிருத்தேதி சித்ரங்கதை த்ரிதஷ புங்கவ ஜாத சங்கத்வத்வாஹுபிஹி மம த்ருடம் பரிரப்யதே தீஹி. அது நாய்க்கா பாவத்தை ஆசிரியச்சு சுவாமி தேசிகன்னு சொல்ற. தீஹின்றது இந்த ஸ்ரீலிங்கம், புத்தி. என்னுடைய புத்தி உம்முடைய தோளை தழுவுறது. இந்த பெண்ணுக்கெல்லாம் அணைக்கிறது இருக்க, அது பரம சுகத்தை கொடுக்கக்கூடியது. எனக்கு பரம சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு உம்முடைய தோல் அழகு, உம்முடைய பாகு. என்ன அப்படி விசேஷமா இருக்குன்னா, அங்கேயும் பார்க்கணும், ராமநாதன் தேவநாதனை பார்த்திருக்கேன்னு தோன்றது. ஆஜானுலம் விதிரலங்கிருத ஹேதி ஜாலைஹி. அதுக்கு ஆஜானு வரைக்கும் முழந்தாள் வரைக்கும் கீழே போறதாக இருந்திருக்கான் இந்த திருக்கைகள்லாம். அலங்கிருத ஹேதிஜா லைகி, பெருமாள் சங்கம் சக்கரெல்லாம் வச்சுருக்கேன், திவ்யாயுதங்கள்லாம் தரிச்சுருக்கேன். இந்த திவ்யாயுதங்கள்லாம் தரிச்சுருக்கிறதுனால ராமருக்கு அழகா, அதாவது பெருமாளுக்கு அழகா, அல்லது அந்த பெருமாளை ஆசிரியிருக்கிறதுனால அந்த திவ்யாயுதங்களுக்கு அழகான்னாக்கா, பெருமாளை ஆசிரியிருக்கிறதுனால ஆயுதங்களுக்கு தான் அழகே தவிர, அவருக்கு ஒன்றும் இவரால் அழகு வரணும்னு அவசியம் கிடையாது. ஆயுதத்தினால அழகு வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி ராமர் அப்படி கோதண்டத்தை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த கோதண்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு அழகு ஏற்பட்டு போச்சான். அது வேற யார் கையிலேயானா இருந்துன்னா அந்த அழகு வராது. ராமர் கையில இருந்ததுனால அதுக்கு அந்த அப்பேற்பட்ட அழகு வந்திருக்கான். யாகாத ராஜி ருச்சி தை ருச்சி தைஹி. அந்த தோல்ல பார்த்தோம்னா நிறைய தழும்பு, அப்படி வில்ல இழுத்து இழுத்து இழுத்து இது பண்ணதுனால ஒரு வாட்டியா ரெண்டு வாட்டியா எத்தனை வாட்டி அஸ்திரங்கள் எல்லாம் பண்ணிருக்காருன்னா, எங்களா இடத்துலயும் பட்டு பட்டு பட்டு பட்டு அது மொத்தம் ஒரே தழும்பா இருந்துருக்கா. அது பாக்கிறதுக்கே அவ்வளவு கம்பீரமா இருக்கும், ஆச்சரியமா இருந்துருக்கான். அந்த ராமனுடைய வீரத்தை பறைசாற்றுவதாக இருந்துருக்கான். அது சிதபாரிஜாதைஹி. பாரிஜாதத்துக்கு ஒரு பெரிய கர்வம், வேண்டிட்டுள்ள யார் யார் என்ன வேணும்னு கேட்கிறாளோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த பாரிஜாத மரத்துக்கு இருந்துருக்கு. ஆகையால வேண்டிட்டுலாம் கொடுக்கறதுன்னா, அது ராமருடைய திருத்தோளை பார்த்த உடனே அதுக்கு வெக்கமா போயிட்டான், மூலையில போய் ஒதுங்கிட்டு இருப்பான். அது அத்தால கொடுக்க முடிஞ்சதெல்லாம், பாரிஜாத்த மரத்தால கொடுக்க முடிஞ்சதெல்லாம் ஐகமான புருஷார்த்தத்தை தான் கொடுக்க முடியும். ராமர் மோட்சமும் கொடுக்கக்கூடியவர். ஆகையால பாரிஜாத்தையும் தோற்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த தோல் அழகு, சித்ரங்கதை த்ரிதஷ புங்கவ ஜாத சங்கத்வத்வாஹுபி மம த்ருடம் பரிரப்யதே தீஹி. அந்த தோல் அழக பார்த்து ராவணனும் ஈடுபட்டு எம்பெருமானிடத்திலிருந்து ராமனிடத்திலிருந்து அந்த ஜட்டாயுக்கெல்லாம் பெற்ற ஒரு மோட்சத்தை தானும் அடையணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கணும், அது வரல. அவனுடைய பாப விசேஷம் பெருமாள் ஏழ்றையர் எல்லாருக்கும் தான் தேவசாயிகள். ஒருத்தர் பார்த்தோம்னா ஹாஹான்னு கண்ணில் தாரதாரையா ஜலத்தோட கூட பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. ஒருத்தர் பார்த்தோம்னா ஏதோ மத்தியஸ்தமா சேவிச்சுட்டு இருக்கா, கை கூப்பணும் பெருமாள் இல்லைன்னா. இன்னொருத்தர் போனா கீழே கூட செருப்பை கூட கேட்டாது சைக்கிள்ல போயிட்டு போயிட்டு இருக்கான். இது அவனுடைய பாப விசேஷம் அவ்வளவுதானே தவிர, பெருமாள் எல்லாருக்கும் பொதுவா தான் சேவை சாய்ச்சின்னு இருக்கேன். சத்ருவா இருந்திருக்கிற ராவணனுக்கும் ஆச்சரியமா சேவை சாய்க்கிறேன். லக்ஷ்மணேனா விஷ்ணுனா வாசமும் யசா ஆலிகந்தமிவா காசம் அவஷ்டபியமஹனு பத்மபத்ர விசாலாட்சம் தீர்க்கபாகுமரிந்தமம். அந்த பார்த்தார், அதை பார்த்த உடனே சண்டை போடுறதுக்கோசரம் வரா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப லக்ஷ்மணர் முன்ன வர, நீ என்னோட சண்டை போட்டு அப்புறம் நீ ராமனோட சண்டை போடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லக்ஷ்மணோட சண்டை போட்டுட்டு போன லக்ஷ்மண பாக்கிற ஒரு பானம் போட்டா இவர் ஒரு பானம் போட்டார், லக்ஷ்மணர் மூணு பானம் போட்டேன்னா மூணு பானம் போட்டான், ராவணன் பத்து பானம் போட்டாக்கா லக்ஷ்மணரும் பத்து பானம் போடுறாரு. இப்படி பெரிய யுத்தம் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் போறாதுன்னு சொல்லிட்டு அப்படி லக்ஷ்மண ஓரம் தள்ளிட்டு அவனையும் தாண்டி ராமனிடத்துல நேர போயிடுறான். ஆச சாதரணீர அப்பம் ஸ்திதம் சைலமிவாபரம் அப்படி ராமனை பார்க்கச்செல்லாம் அப்படியே கண்ணு அப்படியே செவந்து போறதான், கோபமா போயிருதான். இத்தனை ராட்சச சைன்யமும் அழிஞ்சதுக்கு காரணம் இவன் தானு சொல்லிட்டு பார்த்தா அந்த கோபம் அதிகமான உடனே சண்டை பெருசா போறதான். இவரோட சண்டை போட்டு ராமனோட சொன்ன நாராஜமாலாம் ராமத்தை லலாட்டே பிரத்யமுஞ்சதாம். ராவணன் தன்னிடத்துல இருக்கிற பெரிய பெரிய பானங்கள் எல்லாம் என்ன உண்டோ அதெல்லாம் ராவனுடைய நெத்தியில தலையில எல்லா இடத்துலயும் போட்டு அடிச்சுண்டவாக்க இருந்துட்டு இருக்காராம். பெருமாள் அதுக்கப்புறம் பாக்குறேன்னா அவர் அதுக்கு மேலப்பட்டவர். அவர் பிரமா இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா சிம்ம முகம் இருக்கிறது, அப்புறமா புலி மாதிரி முகம் இருந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பானங்கள் எல்லாம் போடுறான்னா சிம்மம் மாதிரி, புலி மாதிரி, நாய் மாதிரி, குக்கட்டம் கோழி மாதிரி, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற பானத்தெல்லாம் அவன் போடலாம். ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா சந்திரன் மாதிரி, சூரியன் மாதிரி, இப்படிப்பட்ட நுனி இருந்து பானங்கள்லாம் போட்டு அந்த ராவணனுடைய பானத்துக்கு ராமருடைய பானம் எதிராக இருந்துட்டு இது பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கிறது கொஞ்சம் ராவணன் தளர்ச்சி போறான். இதை பார்த்த உடனே அந்த தேவதைகள்லாம் இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். அவள்லாம் ஒரு நிமிஷம் பார்த்து சந்தோஷப்படுறாரா ராமரை பார்த்து. இந்த ராவணனுக்கும் இந்த யுத்தம் நடக்கிறத பார்த்த உடனே சளைச்ச உடனே அப்போ ராவணன் பாக்கிறான் தன்னிடத்துல ராவணனும் நிறைய தப்போ பலத்தினால நிறைய அஸ்திரங்கள்லாம் அவனிடத்துல இருந்து இந்த அஸ்திரங்கள்லாம் இப்ப ஒன்னு ஒன்னா பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க ராமர் இருக்க, லக்ஷ்மணர் இருக்க, விபீஷணன் வரையறங்க. விபீஷணனை பார்த்த உடனே ஒரு கோபமான கோபம் வரதான். அந்த கோபத்துல ஒரு சக்தின்னு ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை எடுத்து விபீஷணன் மேல போடுறான். இந்த விபீஷணன் மேல போட்டாக்க அந்த அதை தடுத்து விடுறான் லக்ஷ்மண, விபீஷணன் மேல படாத. அதே ஆயுதத்தை கொண்டு லக்ஷ்மணன் அடிக்கிறான். லக்ஷ்மணன் அடிச்சாக்க லக்ஷ்மணன் பாவம் அதுல போய் விழுந்து ஏ தஸ்மின் நந்தரே குருத்தா ராகவசியானுஜோ பலி லக்ஷ்மண சாயகான் சத்த ஜக்ராஹ பரவீர. விபீஷணன் அடிச்ச உடனே லக்ஷ்மணன் ஏழு ஆயுதத்தை போட்டு அந்த லக்ஷ்மணன் மேல அந்த விபீஷணன் மேல அந்த சக்தி ஆயுதம் படவிடாத பண்ணிட்டு அபசக்தி மாசக்தி பிரதீப்தாம் அந்த மாதிரி இருந்த அந்த சக்திய பெரிய மகாசக்தியோட இருந்துருக்கு. அந்த ஆயுதத்தை கொண்டு போய் லக்ஷ்மணன் மேல போட்டு வரும். லக்ஷ்மணன் மேல போட்டா லக்ஷ்மணன் போய் அது குத்தி போய் விழுது. அப்படியே துபில்னு போய் கீழே விழுந்துடுறான். விழுந்த அதோ ராவண வேகேன சுதூரம் அவகாடயா சக்யா விபின்ன ஹிருதயா பபாத புவி லக்ஷ்மணா. ராமர் பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. சத்யாதிதத்தால போட்டு லக்ஷ்மணன் அடிச்ச, லக்ஷ்மணன் அடிச்ச, துபில்னு கீழே விழுந்துட்டா பூமியில விழுந்துட்டேறான். அப்படி லக்ஷ்மணன் விழுந்துட்டானேன்னு ஒரு சமயம் அப்படி ஒரு நிமிஷம் யோசனை பண்றாராம். இப்படியே விட்டுட்டுமா இன்னும் எவ்வளவு அனர்த்தம் பண்ணிடுவான் ராவணன்றத இன்னொரு நெத்தியும் யோசனை பண்றாரு. அந்த ஒரு க்ஷணத்துல பெருமாளுடைய ஒரு காருண்யமும் ஏற்படுறது தெரியறது, கோபமும் தெரியறது, ரெண்டையும் காண்பிக்கிறாராம். உடனே என்ன பண்ணிட்டு சததரிச ததோரா மகாசக்தியா பின்னம் மகாகவே லக்ஷ்மணம் ருதிராதிக்கம் தபன்னகமிவாச்சலம். இத பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துருக்கு. தாம் கராபியாம் பராமிஸ்ய ராமசக்தி பயாவகம். இவர் அந்த சக்தியாயுதத்தை லக்ஷ்மணன் மேல போட்ட உடனே அந்த எடுக்கணும், அதை எடுத்துதானே இது பண்ணணும்னு அங்க இருக்கிற வானரெல்லாம் பிரயத்தனப்படுறாளாம். லக்ஷ்மணனிடந்து அந்த சக்தியை எடுக்கவே முடியல, அந்த ஆயுதத்தை எடுக்க முடியல. அப்படியே பூந்துண்டு அப்படியே வேதனை கொடுத்துருக்கு, விழுவும் விழுந்துருக்கு. அப்ப ராமர் கிட்ட போற அந்த ஆயுதத்தை கையால எடுத்து தூர போட்டுட்டு பார்த்தா ரத்தமா கொட்டுறது லக்ஷ்மணனுக்கு. அவர் பிராணனோட இருக்கிறா இல்லையான்னு சந்தேகமா இருந்துருக்கு. அப்ப உடனே மீதி எதையும் யோசனை பண்ணலையா, அங்க ஹனுமார கூட்டு சுஷேந்தனை கூட்டு எல்லாரையும் கூட்டு லக்ஷ்மணன் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்ற. நான் ராவணனோட சண்டை போடுறேன், பிரமாதமான சண்டை போடுறேன். அப்போ பராக்கிரமத்திய காலோயம் சம்பிராப்தோ மே சிரேப்சிதா. நான் ரொம்ப நாளா நினைச்சிருந்த காலந்தோ இப்ப வந்துடுத்து. அத்ய சர்வமகம் தியக்ஷே நிகத்வா ராவணம் ரணே பிராப்தம் துக்கம் மாகோரம் கிளேசஸ்ய நிரஜோபமா. இத்தனை நாளா நான் நரக்கத்தை அனுபவிச்சிருந்தானே, இதுக்கெல்லாம் இப்ப முடிவு வந்துருச்சு. பாருங்க இப்போ என்ன நடக்க போறது பார். அத்ய பஷ்யந்து ராமஸ்ய ராமத்வம் மம சஞ்யோகே த்ரயோ லோகா சகந்தர்வா சதேவா சரடி சாரணா. அத்ய பசியந்து ராமஸ்ய ராமத்வம், ராமனுடைய ராமன்ற தன்மையை இப்ப பாருங்க அப்படின்னு. இத்தனை நாள் இல்லையான்னு ராமனுடைய தன்மை இப்பதான் புதுசா வந்திருக்கான்னு. ராமஸ்ய ராமத்வம், ராமன் எவ்வளவு பராக்கிரமமாக இருந்திருக்காருன்றது இப்ப பாருங்கன்னு மேலே இருந்த வரையான அர்த்தம். இப்ப ராமாவதாரத்தினுடைய முக்கிய காரணம் இப்ப நிறைவேற போறது, அதை பாருங்க அப்படின்னு. ராமாவதாரம் பண்ணத்துக்கு காரணம் தேவதைகளுடைய திருஷ்டியில பார்த்தோம்னா ராவணவதம் பண்றதுக்காக தான் ராமாவதாரம் பண்ண பெருமாள்ன்றது. அந்த ராவணவதம் இப்ப நடக்க போறது, அந்த ராமத்துவத்தை பாருங்கோ நீங்கோ அப்படின்னு மூணு லோகத்தையும் பார்த்து சொல்ற. ஆத்திரமாத்திய பச்சன் து ராமஸ்ய ராமத்வம் அமசங்கே த்ரயோ லோகாஸ்தகந்தர்வாதேவாஹிஜாவரண. எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு. இப்போ இவா ரெண்டு பேருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த பெரிய யுத்தத்துல ராமர் போட்டு வருஷிச்சு தள்ளிட்டு பண்ண ராவணன் கொஞ்சம் சளைச்சு போயிட்டான். இந்த சமயத்தை இவர் எடுத்துட்டு இந்த பக்கத்துல பாக்கிறே லக்ஷ்மணர் மூர்ச்சை அடிஞ்சு விழுந்து கிடக்கிறாராம். அத பார்த்த உடனே ராமருக்கு ஒரே கேதமா இருந்துருக்கு, ஒரே அழ ஆரம்பிக்கிறார் ராமர். லக்ஷ்மணன் சமரே சூரம் சோணிதௌகபரே ப்ளுதம் ததத்வா துமலம் யுத்தம் ராவணசெதுராத்மனா விசர்ஜன்னேவ பாணோகான் சுஷேண மிதவப்ரவீத். அப்பா சுஷேண பார்த்து சொல்ற, அச்சோ இவர் என்ன இருக்கா, இருக்கானா போயிட்டானா தெரியலையே லக்ஷ்மணன். யதி பஞ்சத்வமாபன்னஹ ப்ராணைர்மே கிம் சுகேன வா லஜ்ஜதி வஹிமே வீர்யம் பஸ்யதி வகரத்னு. யதி பஞ்சத்வமாபன்னஹ, லக்ஷ்மணன் கணக்கு போயிட்டே இருந்தாக்கா, லக்ஷ்மணன் போயாச்சுன்னு கணக்கு இருந்ததுன்னாக்கா இந்த வில்ல பிடிச்சு என்ன பிரயோஜனம், என் எதிரியே அவன் போயிட்டான். இது சாதாரணமா பார்த்தோம்னா அப்பா அம்மா எல்லாம் பார்த்துட்டே இருக்கச்ச ஒரு குழந்தை ஒரு ஆக்சிடென்ட்ல போயிடுறதுன்னு சொன்னாக்க அந்த அப்பா அம்மாக்கு எப்படி இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரிதான் இது. தாமர் பார்த்துட்டே இருக்கச்சே லக்ஷ்மணன் போட்டு ராவணன் அடிச்சுட்டான், அந்த சக்தி ஆயுதத்தினால லக்ஷ்மணருக்கு ஒரு பிராணநாசம்னே வந்துடுத்துனாக்க அப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனம், போ என்ன பண்ண, அந்த வில்ல வச்சுட்டு என்ன பிரயோஜனம். ராமர் அழறே பாவம். ராகவோ பிரியம் பிராணம் பகிஷ்டரம். உண்மையில ராமரிடத்துல சரீரம் தான் இருந்துட்டு இருக்கு, ராமருடைய ஆத்மா லக்ஷ்மணன் இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அந்த லக்ஷ்மணன் நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க நம்மளுடைய சரீரத்துல ஆத்மா இல்ல, நம்ம ஆத்மா மொத்தம் பணத்துல தான் இருந்துட்டு இருக்கும். அர்த்தா பகிஷ்டரா பிராணாக, அந்த பணம் இருந்துட்டு இருக்கு நம்மளுடைய நமக்கு சரீரத்துக்காட்டுல வெளியில சஞ்சரிக்கிற ஒரு பிராணம் நமக்கெல்லாம். ஆனா ராவனுக்கு என்னன்னா லக்ஷ்மணத்துதான் பிராணம் இருந்துட்டு இருக்கான். துக்கே நமகதாவிஷ்டோகபராயண. சரி இதுக்கு மேல எனக்கு யுத்தம் பண்ணி என்ன, சீதை என்னால என்ன, மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் என்னத்துக்கு உதவும் எனக்கு. கிம்மே யுத்தேன கிம் பிராணை யுத்த காரியத்தே எத்ரா என்னிகத சேதே ரணபூர்தனை லக்ஷ்மண. ஐயோ இந்த யுத்த காலத்துல லக்ஷ்மணன் படுத்துட்டு விழுந்து கிடக்கிறான்னு சொன்னா நான் யுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம். தேசே தேசே களத்ராணி தேசே தேசே ச பந்தவா சந்து தேசன்னி எத்ர பிராந்தா சகோதராம் லக்ஷ்மணேன வினா மம கதம் வட்சாம்யம் தும்பாம் சுமித்ராம் போஸ்தபாவாம். ஊருக்கு ஊர் போனமானாக்க மனைவி கிடைச்சிடுவா, சீத மாதிரி எத்தனையோ பதிவிரத்தை எத்தனையோ ஊர்ந்துருப்பா. தேசே தேசே கிளத்தாணி தேசே தேசே பாந்தவா, எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல இருக்கிறவா தான் நம்ம பந்துக்கள். ஆகையால அதுக்கப்புறம் புதுசா பந்துக்களை நம்ம தேடிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. ஆனா தந்து தேசம் நபஸ்தமி எத்திர பிராதா சகோதரா, இந்த சகோதரனாக இருந்திருக்கிற ஒரு தேசத்தை நான் ஒரு இடத்துலயும் பார்க்க முடியாது. பிராதா லக்ஷ்மணன் பக்கத்துல தானே இருக்க முடியும். இப்படி லக்ஷ்மணன் இருந்துட்டு இழந்து போய் எனக்கு என்ன வேண்டி கிடைக்கிறது ராஜ்யத்தினால என்ன, நான் அங்கேருந்து நான் அயோத்திக்கு போனா திரும்பி போனாக்க சுமித்ர கேப்பாடு, அப்பா ராமா உன்னோட உனக்கு கைங்கரியம் சிசுரூஷ பண்றதுக்காக அனுப்பிச்சு வச்சனே சிருஷ்டஸ்தோம் வனவாசேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சனே, அந்த லக்ஷ்மணன் எங்கப்பா என்று கேட்டாக்க அந்த சுமித்ரிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன். நானே பரதன் கேட்பான், சத்ருகன் கேட்பா, உன்னோட நீங்க மூணு பேர் போனீங்களே ரெண்டு பேரா வரங்களே, அவ எங்கடா அப்படின்னு கேட்டா நான் அவளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லு. ஏன் நம்ம அதெல்லாம் போன போட்டு அவளுக்கு பதில் சொல்றது ஒரு கஷ்டம் விஷயம். லக்ஷ்மணன் மாதிரி பரம தார்மிகன் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட தார்மிகனாக இருக்கிற பிராத்தாவை இழந்து நான் ஊருக்கு போய் என்ன பிரயோஜனம்னு ஒரே அழறேறான். அப்ப சுஷேணர் அங்கேருந்து வர அது அவன் தான் வைத்தியம் ஆத்தன். இந்த சுஷேணன் வந்து ராமரை பார்த்து ஆஸ்வாசப்படுத்துறான். இந்த லக்ஷ்மணனுடைய முக லட்சணத்தெல்லாம் பாக்கிறேன், கீழே விழுந்திருக்கிற லக்ஷ்மணனுடைய முக லட்சணத்தெல்லாம் பாக்கிறேன். இது முக லட்சணத்துல பார்த்ததுனால என்ன தோன்றதுன்னாக்க, இவ பிராணன் போகல, பிராணன் இருந்துட்டு இருக்கு. இப்ப மூச்சையாதான் விழுந்திருக்க, அந்த பிராணன் இருந்துட்டு இருக்கிறதுனால மறுபடியும் இந்த பிராணன் இவர லக்ஷ்மணனை பழையபடி ஆக்டிவா பண்றதுக்கு வழி இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்ன நேற்று இந்திரஜித் பலம் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணச்சே ஜாம்பவான் சொன்னாங்க, அதே மூலிகைய சஞ்சீவினி பர்வதத்திலிருந்து கொண்டு வந்தாக்க லக்ஷ்மணன் போயிடுவேன் என்று சொல்றாங்க. என்ன பண்ணணும், ஹனுமார் தான் இருக்காரு பக்கத்துல, நீ போய் கொண்டு வர. ஓட்டமா ஓடி போறாரு, இங்க இருந்து போறாரு. ஒரே கணத்துல அந்த சஞ்சீவ் பர்வதத்தையே பேத்துன்னு வந்துரு. சுஷேணன் அதுல இருந்து அந்த மூலிகையை எடுத்து லக்ஷ்மணனுக்கு அந்த மூலிகையினால வைத்தியம் சிகிச்சை பண்ற ஏந்துட்டேரான். அவர் விசல்யோ விருஜக சீக்கிரம் அப்படியே பார்த்தோம்னா ஒரு அடி கூட படாத மாதிரி அப்படியே அழகா இருந்தார். அப்படியே அணைச்சுக்கிறேன் ராம. லக்ஷ்மணா நீ போயிட்டியானாக்கா உனக்கு எதனா ஒண்ணு ஆயிருந்துன்னாக்கா நான் யுத்தமே பண்ணிருக்க மாட்டேன், நான் அப்படியே பட்டு போயிட்டு இருப்பேன். நானு இல்ல நானும் பிராணனை விட்டுட்டு இருப்பேன். அப்ப நல்லபடியா உனக்கு ஒன்னும் ஆகாத வந்த சேர்ந்தையே ரொம்ப சந்தோஷம்னு அணைச்சுக்கிறேன். இதெல்லாம் நாம பண்றதுதான். அக்கானா ஒரு ஆபத்து வந்துருத்துனாக்கா அந்த ஆபத்திலேருந்து மீண்டு வந்தாள்னாக்கா வரச்சையே பார்த்துட்டு அப்படியே கட்டிப்பான், அதை அப்படியே கட்டிக்கிறான். அவர் அழகத்தை பார்த்துட்டு லக்ஷ்மணர் சொல்றா, நீ என்ன சாதாரண மனுஷால் மாதிரி நீர் அழகிருக்க, நாம என்ன காரியத்துக்கோசரம் வந்திருக்கோமோ அந்த காரியத்தை நாம பண்ணணும். நைராஷ்டம் புகந்துஞ்ச நாலந்தே மதுரதே நகன ராவண பிரதிஜாபாலய. நீர் பிரதிஜை பண்ணிருக்கே ராவணன் வதம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பிரதிஜைய நீர் பண்ணும், எனக்காக நீர் அழுதுன்னு இருக்கலாமா. மறுபடியும் யுத்தம் வருது, ராவணனோட சண்டை போறதுக்கோசரம் இவர் பட்டு போயிட்டேன். பார்த்தா இவர் கீழே இருந்துட்டு தரையில் நின்றுட்டு சண்டை போடுறேன். ராவணன் பெரிய ஒரு ரதத்துல இருந்துட்டு சண்டை போடுறோம். இந்த தேவதைகள் 30 தேவதைகளையும் ராமருக்கும் தேவதைகளும் ராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கிற யுத்தத்தை பாக்குறான். அத பார்த்த உடனேயே இப்பதான் தேவேந்திரனுக்கு தோணித்தான், ராவணன் பெரிய தேர்மையில இருந்து சண்டை போடுறான், ராமர் தரையில இருந்துட்டு சண்டை போடுறே இது யுக்தம் இல்ல, இவனும் ராமரும் ஒரு பெரிய தேர்ல இருந்து சண்டை போட்டாதான் நல்லா இருக்கும், இதுக்காக நம்ம தேரையே அனுப்பிச்சு வைக்கணும். ஆச்சரியமான தேர், பஞ்சனமான தேர், தங்கத்தாலான தேர், அதுல ரத்னங்கள் எல்லாம் எழுத்திருக்கு, அதுல மணிதான் நிறைய இருந்துட்டு இருக்கும். வெறும் தேர் போய் பிரயோஜனம் இல்ல, எனக்கு தேர் ஓட்டுற மாத்தலையும் சேர்ந்து போகட்டும்னு சொந்த குதிரைகள் இந்த குதிரைகளோட கூட பேர் அனுப்பிச்சு வைக்கிறான். அப்போ அந்த மாத்தலின்னு சொல்ற சாரதியின் இடத்துல இதமைந்திரம் மகச்சாபம் ஒரு பெரிய தனுஷ கொடுத்துரும், கவச்சம் இந்த மாதிரி அது பெரிய பாணங்கள் இவ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிக்கிறேன். இது மொத்தத்தையும் கொண்டு வந்து ராமரை சேவிச்சு மாத்தலை சொல்ற, நான் இந்திரனுடைய சாரதி, இந்த தேரை இந்திரன் அனுப்பிச்சு வச்சிருக்கான், இந்த கவச்சத்தை உம்மிடத்துல சமர்ப்பிக்க சொல்றான், இந்த ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்கான், இந்த பானங்கள்லாம் கொடுத்துருக்கான், இனி இது தரையில இருந்துட்டு ராவணனோட சண்டை போடுறது அண்ணா இல்ல. ஆருரோகததாரா மகாலோகான் லக்ஷ்மியா விராஜயன் சம்பரிக்ரம்ய ரதம் தம் அபிபாத்யத மயா சாரதினா தேவ மகேந்திர இவ தனவான். இதெல்லாம் வந்து அனுப்பிச்சு வச்சான், இந்திரன் அனுப்பிச்சு வச்சதுன்னு சொல்லி ராமரிடத்துல சேவிச்சு அபிவாதம் பண்ணி கொடுத்த உடனே ராமர அந்த தேரை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அதுக்கு மேல ஏறிக்கிறார். அந்த தேர்ல ஒரு பிரதட்சணம் பண்ணி ஏறதுன்றது ஒரு வழக்கம், எப்பவும் பார்க்கலாம். தேருக்கு பெருமாள் எழுநேர்னாக்க நேரம் அப்படியே ஏற மாட்டேன், தேர் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அப்புறம்தான் ஏறுவேன். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கறோம். அந்த தேர்ல ஏறின உடனே அது ஒரு பெரிய ஒரு பிரகாசம் ஏற்பட்டுதான். இதுதான் சமமானது. ஆறு ரோக ததா ராமா லோகான் லக்ஷ்மியா விராஜ என்னை. லோகம் மொத்தத்துக்கும் எம்பெருமானுடைய ஒரு வீர லக்ஷ்மி, அந்த வீரியமாகிற ஒரு லக்ஷ்மியினால பிரகாசப்படுத்திண்டு அப்படியே அழகாக எழுந்துள்ள இருக்காராம். இதெல்லாம் வால்மீகி அனுபவிக்கிறார், ஒவ்வொரு விஷயத்திலயும் அனுபவிக்கிறார். அப்போ எதிர ராவணன் இருக்கா, இவ ரெண்டு பேருக்கும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அந்த ராவணன் நாகாஸ்திரத்தை அனுப்பிச்சாருனாக்க பெருமாள் கருடாஸ்திரத்தை அனுப்பிக்கிறார். அவன் ஆக்னேயாஸ்திரம் போட்டாக்க பெருமாள் வருணாஸ்திரத்தை போடுற. இப்படி பிரதிக்கு பிரதி பிரதிக்கு பிரதி யுத்தம் பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. அந்த பார்த்தமான ஒரு சமயம் பார்த்தோம்னா ராமர் சளைச்ச மாதிரி இருந்திருக்கிறார். ராமமார்த்தம் ததா திருஷ்டா சித்தாச்ச பரமரிஷயாம் யதிதாமானரேந்திராச்சாம்பபூமோஸ்தவிபீஷணாம். அப்ப பார்த்தா இவர் சளைச்ச மாதிரி இருந்த உடனே இந்த வானரங்களுக்கு எல்லாம் ஒரே கட்டம் வந்துட்டான். இந்த யுத்தத்துல இவா ரெண்டு பேருக்கு தான் யுத்தம் நடக்கிறது, மீது எல்லாரும் வேடிக்கைதான் பார்த்துட்டு இருக்கா. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தமே கிடையாது, சைலண்டா இருக்கு. பிரமாதமான யுத்தம் இங்க மாத்தம்னா நடந்துட்டு இருக்கு. விபீஷணன் பாக்குறாரு, ஹனுமான் பாக்குறாரு, சுக்ரீவன் பாக்குறாரு, தேவதைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்க, மகர்ஷிகள் எல்லாம் பாத்துட்டு இருக்க. இப்படி பார்த்தா ராவணனுக்கு கை ஓங்கி போயிடுச்சு. இந்த சமயத்துல ராமர் பாக்குறேன் என்ன விஷயம் பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கொஞ்சம் சளைச்சு போயிட்ட மாதிரி இருந்துருக்காரு. லக்ஷ்மணனும் அதை பார்த்துட்டே இருக்க. இப்ப யாரையும் பக்கத்துல போய் ஒன்னும் பண்ணவே முடியாது, நெருங்க முடியாத ஒரு நிலை அது. அப்போ மாத்தளி சொல்ற, இந்திரனுடைய சாரதி தேரோட்டின்னு இருக்கிற சாரதி யார், அவன் தான் கிட்டக்க இருக்க முடியும். சாரதி சொல்ற, ராமா உனக்கு நான் சொல்லணுமா, தான் இப்ப இந்திரன் கொடுத்த நினைச்ச பானங்கள்லாம் இருக்கு, இந்த பானங்களை நீ ராவணன் மேல இப்ப பிரயோகம் பண்ணு. பிரயோகம் பண்ணவன அப்ப ராவணன் சளைச்சு போயிடுவான் என்று சொல்றான். அப்ப சொல்ற, ஜக்ராஹ பரம குருத்தா ராகமோ ரகுநந்தனா சாத்தோலிதா பலவதா சக்தி கண்டா கிருதஸ்வன. அந்த மாத்தளி கொண்டு வந்த சக்தின்ற ஒரு ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதத்தை எடுத்துட்டேரா. அந்த மந்திரங்கள்லாம் ஆயுதத்தை எடுத்துனா உடனே அப்படியே போட முடியாது, அது மந்திரங்கள்லாம் சொல்லிதான் அது உடனே பிரயோகம் பண்ணணும். அது ஒரு பெரிய சப்தத்தை உண்டு பண்ணிட்டு டான் டான் பெரிய மணி அடிக்கிற மாதிரி ஒரு ஓசை கேட்டுதான். அந்த ஓசையோட கூட இருந்துருக்கிற அந்த ஆயுதத்தை ராவணன் மேல பிரயோகம் பண்ணா ராவணன் என்ன பண்ணிட்டான், இந்த கையில இருக்கிற ஆயுதம் எல்லாம் அந்த தேர் மேலேயே கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துட்டு ஒரு சமயம் ஒரு க்ஷணம் அப்படியே தேர் தட்டுல மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்துட்டான். சமாஜ மத்தியே க்ரோதஞ்சக்ரே சுபுருஷம் ததானி. இப்ப பார்த்து சொல்ற, ஆஹா இப்படி நீ என்ன என்னமோ பெரிய சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியே, நீதான் பராக்கிரமசாலின்னு நினைச்சிட்டு இருக்கியே, ராவணா இப்ப பாரு என்னுடைய பராக்கிரமத்தை நீ பாரு. நீ பெரிய சூரன் நினைச்சிருந்தையே, உன்னுடைய சூரன் நீ உன்னுடைய வீரியெல்லாம் என்ன சமாதியத்துல, நாங்க யாரும் இல்லாத இருந்துட்டு இருக்கச்சே சீதா பிராட்டிய தூக்கி வந்தேன்னாக்கா அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ உண்மையான வீரன் இல்ல, நீ ஒரு பேடிதான்றது அப்பவே தெரிஞ்சு போச்சு. அதோட மாத்திரம் இல்ல, பின்ன மரியாத நிர்லஜ சாரித்ரேஷ்வனவத்தி, ஒரு தர்மம்ன்றத துளி கூட பார்க்காதவனாக இருந்துட்டு இருக்க. ஒரு சாரித்திரம் மனுஷனுக்கு உண்டானது நன்னடத்தைன்றது, அந்த நன்னடத்தைன்றது இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கிறிய நீ. அப்ப பார்த்தா உனக்கு வேணும், இன்னும் வேணும், இன்னைக்கு உன்னுடைய இறுதி நாளாக ஆக போறது பாரு என்று ராமர் சொல்லி பிரமாதமான யுத்தம் பண்றாராம். அந்த யுத்தம் பண்ணச்சே பார்த்தா ராவணன் சளைச்சு போயிட்டான், ஒன்னும் பண்ண முடியல. ஒரு தேர்த்தத்துல விழுந்து போயிட்ட உடனே ராவணனுடைய சாரதி கொஞ்சம் அந்த சமயோச்சிதமா ஒரு காரியம் பண்றான். யுத்த பூமியில இருந்து ராவணன் தூரம் கொஞ்சம் தள்ளி அழைச்சம் போயிட்டான். அங்க ஜலம் மூஞ்சில தண்ணி தெளிச்சு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி விசிறி கொஞ்சம் எழுப்ப வைக்கிறான். அப்படி எழுந்து பாக்குறான் ராவணன், நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாக்குறான். பார்த்தா யுத்த பூமி தாண்டி அனண்ட இருக்கிறத பாக்குறான். யாரா இங்க அழைச்சம் வந்தா என்ன, பார்த்தா சாரசி இருந்த அந்த சாரசியின் இடத்துல ஒரே கோபம் வந்துடுதான். கிமர்த்தம் மாமவஜ்ஞாய மச்சந்த மனவேட்சத த்வயா சத்ரு சமட்சம் மே ரதோயம் அபவாஹிதஹ. எனக்கு ஒரு பெரிய அபவாதம் வரும்படியாக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே, யாரா உன்னை இங்க அழைச்சிட்டு வர சொன்னா என்று கேட்கிறான். ஏன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இந்த இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கச்சு, தேவதைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, மகர்ஷிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, குரங்குகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு, இப்படி இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கச்சு, ஒரு புறமுதுகிட்டு போயிட்டான்ற ஒரு அவப்பெயரை எனக்கு ஏற்படுத்திட்டே, நீ எனக்கு நண்பனாக இருந்துட்டு இருக்கே தவிர நண்பன்ற பேர் தானே தவிர உண்மையில நீதான் சத்ரு என்று சொல்றானா. யசோ வீரியஞ்ச தேஜஸ்ச பிரத்யஜஸ்ச விநாசிதா. ராவணன் ஒரு நாளும் புறமுதுகிட்டு ஓடாதவன்ற ஒரு பேர் இருக்க, அந்த பேரை நீ அழிச்சிட்டியே, அப்புறம் நான் இருந்து என்ன போயின்னா நீ முதல் சத்ருவா நீ இருந்துட்டு சொல்லி அந்த சாரதியை பார்த்து வெய்யறான். அந்த சாரதியை வெய்யச்சே சாரதி கடைசியில சொல்றான், நான் ஒன்னும் தப்பு பண்ணல, நான் உனக்கு நல்லதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு. நபீதோஸ்மி நமூடோஸ்மி நோபஜப்தோஸ்மி சத்ருபி ந பிரமத்தோ நனுஸ்னேஹோ விஸ்மிருதா நச்ச சத்கிரியா மயா சுஹித காமே நயசஸ்ய பரிரக்ஷதா. நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல, திருப்பி சொல்றான். இது யாரு? இப்ப ராவணன் சளைச்சு போயிட்ட உடனே அந்த சாரதி கூட அவன்கிட்ட பேசும்படியான ஒரு தைரியம் வந்திருக்கு. மீதி நாள்ல தான் பேசுவானா? பேச மாட்டான். இதை பார்த்து சொல்றான், நான் ஒன்னும் முட்டாள் இல்லைன்னு நீ சொல்ற, எனக்கு எது தர்மமோ சாரதிக்கு எது தர்மமோ அந்த தர்மத்தை நான் அனுஷ்டிச்சிருக்கேன் தெரியுமா, ஒன்ன மாதிரி இல்ல நானு. எனக்கு என்ன தர்மம்? ரதத்துல இருக்கிறவன் மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்துட்டான்னாக்க அவனை எப்படியான சரிப்படுத்தி மறுபடியும் அந்த போருக்கு அழைச்சும் போறதுதான் அவளுக்கு அந்த சாரதியினுடைய தர்மம். அந்த தர்மத்தை நான் பண்ணிருக்கேன் நானு, வேற எதுவும் இல்ல, உனக்கு ஹிதத்தை தான் நான் பண்ணிருக்கேன் தவிர உனக்கு அஹிதத்தை நான் பண்ணல அப்படின்னு. இத கேட்ட உடனே ராவணனுக்கு அந்த சாரதியின் இடத்துல ஒரு பிரீத்தி வரதான். அதுக்காக தான் அணிந்திருந்த ஒரு சொந்த ஒரு ஆபரணத்தை எடுத்து கொடுத்து, சரி ஆனதாச்சு வா மறுபடியும் சண்டைக்கு போலான்ட்டு போறானா. அப்போ மறுபடியும் நடக்கிறது இது, இந்த நடக்கிறதுல இவா சாரதியும் ராவணனும் பேசிட்டு இருக்க சமயத்துல அகஸ்தியர் அங்கிருந்து அந்த யுத்த பூமிக்கு வரையறான். இது சாயங்காலம் ஆக போறது, அஸ்தமனத்துக்குள்ள வதம் பண்ணிடணும், சூரியன் அஸ்தமித்து போயிடுறது என்று லக்ஷ்மணரும் சொல்றார் ராமரிடத்துல. அகஸ்தியர் அங்கேருந்து வர, இது எவ்வளவு நாய் தான் நீ சண்டை போட்டு இருப்ப, நீயும் பராக்கிரமசாலியா இருந்துட்டு இருக்க, அவனும் பராக்கிரமசாலியா இருந்துட்டு இருக்க, உனக்கு உடனே ஜெயம் வரணும்னாக்க நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன் நானு, அந்த மந்திரத்தை நீ ஜபம் பண்ணையானாக்க உனக்கு ஜெயம் வந்துடும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைன்னு உபதேசம் பண்றேனா அகஸ்தியர். ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு குஹ்யம் சனாதனம் ஏன சர்வான் அரேன் வத்ச சமரே விஜயிஷ்யதே ஆதித்ய ஹ்ருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜயம் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். ராம ராம மகாபாஹோ அகஸ்தியர் பக்கத்துல வந்து நிக்கிறே ராமர் கவனிக்கல. அவர் ராமான்னு ஒரு வாட்டி கூட்டிட்டு கவனிக்கல, ராமாராமான்னு மறுபடியும் அவரை தட்டி கூப்பிடுறாரு. எப்படி ராவண வதம் பண்ணலான்னு தானே நீ யோஜனை பண்ணிட்டு இருக்க, நான் உனக்காக நான் சொல்றதுக்காக எப்படி ராவண வதம் பண்றதுன்னு சொல்றத நான் வந்திருக்கேன் நான் இங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நேர் அப்படின்னு சொன்னேன். நான் உனக்கு சொல்றேன் நானு, நான் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றதையும்ன்றது அந்த ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணனாக்க அதை நீ கணக்கு ஜபிச்சியானாக்க எல்லா சத்ருக்களையும் அழிச்சுடலாம். அது உபதேசம் பண்றதுக்காகவே இந்த யுத்த பூமிக்கு நான் வந்திருக்கேன், நான் எங்கேயோ காட்டுல இருக்க வேண்டியவோ உனக்காக இங்க வந்திருக்கேன் நானே. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம். இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படின்றதுக்கு ஆதித்யனாக இருந்திருக்கிற சூரியனை பிரார்த்தனை பண்றேன்னு அர்த்தம் இல்ல, ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற பெருமாள் விஷயமா ஸ்தோத்திரம் இது என்றுதான் அர்த்தம். இதுக்கு நிறைய விசாரம் பண்ணிருக்க, இதுல வந்து ஒவ்வொருவும் வேத வாக்கியங்களை கொண்டு இது ஆதித்யா ஆதித்யனுக்கு வந்து இதெல்லாம் வந்து பெருமானுக்கு இதுவா இருக்குன்னு சொல்லி சொல்றது. ஆதித்யோவா ஏக ஏதன் மண்டலம் தபதி. நாம நித்தியம் சந்தியாவனம் பண்றோம், தேயத்துதான் சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசு ஜாசன சன்னிவிஷ்டான்னு நாம நித்தியம் தியானம் பண்ணச்சு. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்ட பெருமான், சூரிய மண்டல காத்தாலதான் எல்லாம் நாம் சந்தியாவந்தனம் பண்றது, காத்தால சாயங்காலம் மத்தியானம்னு சொல்லி சூரியனுடைய கதியை கொண்டுதான் நாம சந்தியாவந்தனாதிகள் அனுஷ்டானம் பண்றோம். அந்த அனுஷ்டானம் பண்ணச்சு அந்த சூரியனை சாட்சாத்தா நாம தியானம் பண்ணல, சூரியனுக்கு உள்ளுக்குள்ள சூரிய மண்டலாந்தரவர்த்தியா இருந்துருக்கிற எம்பெருமான நாம தியானம் பண்றோம். அதே மாதிரிதான் சூரிய மண்டலாந்தரவர்த்தியா இருந்துருக்கிற பெருமாளை கணக்கு நாம தியானம் பண்ணமானாக்கா நமக்கு சகல விதமான எதிரிகள் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. எதிரிகள் அழிஞ்சு போயிட்டாக்கா மைனஸ் போயிடுச்சுனாக்கா அப்படியே ஈக்குவலா இருக்குமா, அந்த ஜெயமும் நமக்கு உண்டாகும் என்பதை சொல்றேன். ஏன சர்வானரீன் வத்ச சமரே விஜயிஷ்யசே ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம். சர்வசத்ரு விநாசனம், எல்லா சத்ருக்களும் போகும்படியாக இருந்திருக்கா அந்த ஆதித்ய ஹிருதயத்துக்கு உபதேசம் பண்ற, நம பூர்வாயுகிரையே பசிமாயாத்ரயே நம ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நம ஜயாய ஜயபத்ராய ஹர்யஸ்வாய நமோ நம நமோ நம சஹசிராம்ச ஆதித்யாய நமோ நம நம உக்ராய வீராய தாரங்காய நமோ நம நம பத்ம பிரபோதாய பிரச்சண்டாய நமோ ஸ்தூதே. இப்படி எல்லாம் ஆதித்ய ஹிருதயத்துக்கு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி சொல்ற, இதுல நிருசிம்ம அனுஷ்டுப்புல இருக்கிற நிருசிம்மனுக்கு ஸ்தோத்திரம் பண்ற சில விஷயமாக இருக்கக்கூடிய விசேஷணங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு. இந்த ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்திருக்கிற பெருமாள் நிருசிம்மன்னு கூட சொல்லலாம் போல தோன்றது. அப்படி என்ன நிருசிம்மன் தான் சத்ருஜயத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறவர், சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கு, சத்ருக்களை அழிச்சு ஜெயம் உண்டாவதற்காக அந்த எம்பெருமான் ராமனை ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான் நிருசிம்மன தியானம் பண்ண சொல்லி உபதேசம் பண்றேன்னு சொல்லலாம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அப்போ இத பண்ண உடனே அவர் அகஸ்தியர் சொல்றாராம், இப்ப இத ஒரு வாட்டி இது ஜபம் பண்ணியானாக்கா உடனே உனக்கு ஜெயம் வர்றது சித்தம்னு. அகஸ்தியரிடத்துல எந்த மந்திரமும் உபதேசம் இல்லாத நாம சொன்னமானாக்கா அந்த மந்திரத்துக்கு சித்தி ஏற்படாது. அகஸ்தியரிடத்துல இருந்து உபதேசம் பண்ணிட்ட உடனே காலலம்பி ஆச்சமணம் பண்ணி பிராணாயம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை அவர் ஜபம் பண்றாராம். இந்த ராமர் ஜபம் பண்ணது பார்த்த உடனே அகஸ்தியர் சொல்லிட்டு போறே, இனிமே உனக்கு ஜெயம்தான், விசாரமே வேண்டியதில்லைன்னு சொல்லி. அப்போ மறுபடியும் இந்த சமயத்திலேயே ஆதித்ய ஹிருதயத்தை பண்ண உடனே மாத்தளையோட கூட ஏறிண்டு தேர்ல ஏறிண்டு ராவணனுக்கு ஒருத்தர போயிட்டு இருக்க. அப்ப போயிட்டு மாத்தளி சொல்றானா, அப்பா பாரு இங்க சகுனங்கள்லாம் பாரு, ரொம்ப ரொம்ப நல்ல சகுனங்கள்லாம் ஏற்படுறது, இன்னைக்கு உனக்கு ஜெயந்தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அப்படின்னு. தத்துவ நிரீட்சாத்மகதா நிராகமாரணே நிமித்தானி நிமித்த கோவிதா ஜகாம ஹர்ஷஞ்ச பராஞ்ச நிர்வத்தின் ஜகார யுத்தை சதிகஞ்ச விக்ரமம். நம்ம கிளம்பச்சே ஒரு நல்ல சகுனம் வந்ததுன்னாக்கா ஆச்சுனாக்கா நம்ம ஒரு சந்தோஷமா அந்த காரியத்தை பண்ணுவோம். கிளம்பச்சேயே அப்பசகுனம் ஆச்சுன்னா இது காரியம் பலிக்குமோ பலிக்காதோ என்னடா இது, மறுபடியும் ஆத்துல போய் உட்காந்துட்டு காலலம்பி ஆசவனம் பண்ணிட்டு அப்புறம் போலாமா என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுவோம். நான் இது நேர வரைச்சு நல்ல சகுனம் ஆன உடனே இன்னைக்கு நமக்கு சித்தம் தான், ஏற்கனவே ஆதித்ய ஹிருதயத்தை வேற மந்திரத்தை வேற அகஸ்தியர் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டு ஒரு சந்தோஷத்தினால ஏற்கனவே இருக்கிற பலம் மாதிரி பல மடங்கு பலத்தோட பல மடங்கு சந்தோஷத்தோட ராவணனோட யுத்தம் பண்றதுக்கு கிளம்பிட்டேரா ராமர். அப்ப ராவணனும் ஆசுவாசப்படுத்திட்டு எதிர வந்துட்டா இவா ரெண்டு பேருக்கும் ஒரு பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தை எவ்வளவு நாள் வர்ணனை பண்றதுன்னா தன்னால வால்மீகியாலேயே முடியலையா, தளைச்சு போயிட்டாராம் அவர். இது என்னென்ன யுத்தத்தை சொல்றதுன்னா அந்த ராமராவண யுத்தம் எப்படி இருந்ததுன்னா, ராமராவண யுத்தம் ராமராவண அதுக்கு ஒரு அன்கம்பேரபிள், அதோட கூட அதுக்கு உபமானமா இன்னொன்னு சொல்லவே முடியாதபடியாக இருந்துட்டு இருக்கான். ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமா, ஆகாசம் எப்படி இருக்கும்னாக்க ஆகாசம் எப்படி இருக்கும்னு வேற எதுனா ஒண்ணு காண்பிச்சு ஆகாசம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமாண்ணா, ஆகாசம் ஆகாசம் மாதிரிதான் இருக்குமே தவிர சாகர சாகரோபமான சமுத்திரம் எப்படி இருக்கும்னு யாராவது ஒருத்தன் கேட்டான்னாக்கா அந்த சமுத்திரத்தை பார்த்துட்டு எதனா ஒரு குட்டையை காண்பிச்சு இந்த குட்டை மாதிரி ஒரு 10 மடங்கு இருக்கும் 100 மடங்கு இருக்கும்னு எதனா சொன்னாக்கா அதெல்லாம் சரியாகாது. சமுத்திரம் எப்படி இருக்கும்னா அந்த சமுத்திரத்தை காண்பிச்சு இந்த சமுத்திரம் சமுத்திரம் மாதிரிதான் இருக்கும்னு சொன்னான். அந்த ராமராவணையோர் யுத்தம், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படி இருக்கும்னு யாரானா கேட்டாக்கா ஒன்னும் சொல்ல முடியாதான். ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ, அந்த ராமராவண யுத்தம் ராமராவண யுத்தம் மாதிரிதான் இருக்குமே தவிர வேற எந்த மாதிரி இருக்காது. அது இது வால்மீகியே கடைசியில பார்த்தாரு, ஒன்னும் பண்ண முடியல. என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அவர் மாதிரி திருஷ்டாந்தம் சொல்றவா யாருமே கிடையாது. அவர் ஒரு சமயத்துல ஒவ்வொரு சமயத்துல சொல்றாரு, கொஞ்ச நாயம் என்னதான் அவர் சொல்றாரு, லக்ஷ்மணன் வந்து சக்தி ஆயுதத்தினால அடிபட்டு உயிர்ந்து கிடக்கிட்டே சொன்ன, அப்பா லக்ஷ்மணா நீ இன்னைக்கு நான் வரச்சே உன்னோட நீ வரேன்னு சொல்லி, நான் காட்டுக்கு வரச்சே என்னோட வரேன்னு சொல்லி நீ வந்த, இப்ப நீ அடிபட்டு விழுந்து நீ கணக்கு யமசதனத்துக்கு போயிருந்தேனாக்க நானும் நான் இப்ப உனக்கு உள்டாவா திருப்பி சொல்றேன், நான் இப்ப உன்னோட வந்துடுறேன்னு சொல்றேன். இப்படி எல்லாம் ஒரு கவி நயத்தோட சொல்ற வால்மீகிய கூட ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தை எப்படின்னு சொல்றதுன்றது அவருக்கே தெரியலையா, சளைச்சு போயிட்டேரான் அவர். அந்த சளைச்சு போயிட்டு இது வேற ஒன்னும் வழியே கிடையாது, ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவா இப்படி பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. இது யுத்தம் நடந்த உடனே ராமர் என்ன பண்றேன், ராவணனுடைய தலையெல்லாம் ஒண்ணு ஒன்னா துண்டிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ராவணனுடைய தலை அப்படியே துண்டிச்சு தொப்பு தொப்புன்னு கீழே விழடு, எவ்வளவு வேகத்துல கீழே விழடுதோ அவ்வளவு வேகத்துல இன்னொரு தலை முளைச்சு போயிடும். இத பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியும். பச்சிரப்பதி தம்பூமோ திருஷ்டம் லோகை ஸ்ரீபிஸ்தாதா தெய்வம் சதுருஞ்சான்யது ராவணத்யோத்திதம் ஸ்ரீராம். இது நகத்தை கிள்ளி போட்டா மறுபடியும் நகம் வரா மாதிரி அந்த தலை கிள்ளி போட்டது, கிள்ளி கீழே விழறது தெரியல, விழறதுக்கு முன்ன இன்னொரு தலை அதே மாதிரியே வந்து உட்காண்டது. இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, நூறு வாட்டி நான் எடுத்தோம். ஏவமேவ சதம் சின்னம் சிரசாம் தொல்யவர்த்ததாம் நச்சை வராவண சாந்தாம் திருஷ்யதே தேவி தட்சையே. நூறு வாட்டி அந்த தலை கீழே விழுந்தது, ஆனா ராவணன் போன பாடா இல்லை. இது என்னடா இது, இது புது இம்சையா இருக்குன்னு ராமர் நினைக்கிறார் என்று வால்மீகி சொல்ற. ஆனா ராமர் வேணும்னுட்டுதான் இப்படி பண்ணிருக்கார். இதுதான் வாஸ்தவமான ஒரு விஷயம். உள்ளின் நாய் கீண்டானை பொல்லாவர கணை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய் ஆண்டாள் நச்சியார் சொல்ற வார்த்தை. உள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கணை கிள்ளி கிளைந்தானை. ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் ஒருங்கே அனுபவிக்கிற பாத்திரம் இது. பொல்லாவரக்கணை கிள்ளி கிளைந்தானை, இவன் பொல்லாவரக்கன் சீதா பிராட்டிய ராமனிடத்திலிருந்து பிரிச்சவன். அந்த பொல்லாவரக்கணை கிள்ளி கிளைந்தானே அவன் தலையை இது பண்ணா, இதுக்கு காரணம் இது எப்படி என்னத்துக்காக நூறு வாட்டி அவனுக்கு பண்ணனா, சில சில தப்பு சிறிய தப்பா இருந்ததுன்னா அதுக்கு ரெட்ட தூக்கு தண்டனைன்னு கொடுப்பான். அந்த ரெட்ட தூக்கு தண்டனைன்னா ஒரு வாட்டி தூக்கு போட்டாலே பிராணம் போறது, ரெண்டு வாட்டி இருக்க போறது, ஒரு பிராணம் தான் போறது. ஆனாலும் ரெட்ட தூக்கு தண்டனைன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அவன் பண்ணிருக்கிறது அவ்வளோ தப்பு, எத்தனை வாட்டி வேணா அவன் தூக்குல போடலாம், அவ்வளவு பெரிய தப்புன்னு. இந்த ராவணன் பட்ட அபச்சாரங்கள், பதிவிரத்தகளிடத்துல பட்ட அபச்சாரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவனுக்கு எத்தனையோ பேர் இடத்துல இது பண்ணா இந்த ரெட்ட தூக்கு தண்டனம் இல்ல, நூறு தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் நூறு வாட்டி அவன் தலையை கிள்ளிட்டு என்பதாக அங்க வியாக்கியாதாக்கள்லாம் ஆச்சாரியெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. தித்தீயம் ராவண சிர சின்னம் தங்கதி சாஜ கைஹி எவமே விசதம் சின்னம் சிரசம் துல்யவர்த்ததாம் நச்சை ராவண சாந்தா திருஷ்யதே தேவி தட்சையே. பாக்குறான் பக்கத்துல மாத்தளி இருந்துட்டு இருக்கான். என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ அன்னைக்கு அகஸ்தியாசிரமத்துக்கு போனேற, தண்டகாரண்யத்துல அகஸ்தியாசிரமத்துக்கு போச்ச, அன்னைக்கு அகஸ்திய பிரம்மாஸ்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு ஆயுதம்லாம் ஒண்ணு கொடுத்தேற, இந்த ஆயுதத்தையும் வச்சிருந்து இந்த பிரம்மாஸ்திரத்தால ராவண வதம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சேரு. அது இது ஒண்ணுனாலதான் ராவண வதம் பண்ண முடியும், வேற எதனாலயும் ராவண வதம் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. அதை மறந்து போயிட்டாரு. இப்பதானே அகஸ்தர் வேற வந்து ஆதித்ய கதையத்தை உபதேசம் பண்ணிட்டு போனேன், அவர் கொடுத்த அஸ்திரத்தை மறந்து போயிட்டாரா, நானே அதையே எடுத்துக்கல நீ அப்படின்னார். அதம் ஸ்மாரயாமாச மாதலி ராகவன் ததா அஜான் கிம்பீர சுவமேன மனுவர்த்ததே. ஒன்னும் தெரியாத மாதிரி என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, விநாசகால கசிதாய துறை சோத்யவர்த்ததே. அந்த ராவணனுக்கு விநாசகாலம் வந்துடுத்து, ஆகையால அந்த பிரம்மாஸ்திரத்தை இவன் மேல பிரயோகம் பண்ணு, பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணாக்க ராவணன் போயிட போறான். ஆகையால இது பண்ணல, மறுபடியும் கால அன்பே ஆசிரமம் பண்ணி பிராயணம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ற ராவணன் இடத்துல சவி திருஷ்டோ மகாவேக சரீராந்தகரஹ விபேத ஹ்ருதயம் தஸ்ய ராவணஸ்ய துராத்மனஹ. அந்த ராவணனுடைய ஹ்ருதயத்தை அது பொழந்துட்டோம். அந்த வேகத்தினால அந்த பிரம்மாஸ்திரத்தினால அடிபட்டு அப்படியே தபில்னு அந்த தேர்ல இருந்து கீழே விழுந்துட்டாவன். சத்யஹஸ்தாத்ததஸ்யாசு கார்முகம் தத்தயஹயகம் நிபபாததஹ ப்ராணைஹி ரஷ்யபானஸ்ய ஜீவிதாதே. 10 தலை 20 கையோட கூட பபாததஸ்ய அந்தனா பூமௌ ருத்ரோ வஜ்ரஹதூ யதா. அன்னைக்கு இந்திரனால் அடிபட்ட விருத்ராசுரன் மாதிரி தேர்ல இருந்து கீழே விழுந்துட்டார். ராவண வசம் முடிஞ்சு போச்சு. இத பார்த்த உடனே அங்க இருந்து இருக்கிற வானராளுக்கெல்லாம் பிரமாதமான சந்தோஷம், தேவதைகளுக்கெல்லாம் பிரமாதமான சந்தோஷம். அங்க பெரிய புஷ்பவருஷ்டி நடக்கிறது. அந்த புஷ்பவருஷ்டி பண்றா, அங்க பாக்குறா என்ன பண்றதுன்னு தெரியல. ராமரை தோல்ல தூக்கிண்டு அப்படியே குதிக்கிறான் அவன். தத பிரஜக்முஹு பிரசமம் மருத்கண திஷ பிரசேது விமலம் நகோ பவதி மகிஷக்ரம்பே நதமாருதோ வவௌ ஸ்திரப்ரபச்சாப்யபவத் திவாகரஹ. சுக்ரீவன் விபீஷணன் அங்கதன் இப்படி எல்லாரோட கூடையும் அவர் பார்த்து ராவனுடைய ஒரு அந்த விஜயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாளாம். இப்ப கடைசியில விபீஷணன் அங்கேருந்து வர ராவணன் அடிச்சு விழுந்திருக்கிறத பார்த்த உடனே அப்ப அங்க எங்க போனாலும் கொஞ்சம் அந்த பிராத்ரு வாத்சல்யம்ன்றது விடமாட்டேன்றது. கும்பகர்ணன் போகச்சே கூட ராவணன் கூட கும்பகர்ணன் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அப்பா கும்பகர்ணா நீயே போயிட்டியானா இனிமே நான் இருந்து என்ன பிரயோஜனம்னு அன்னைக்கு அழுதான். இப்ப விபீஷணர் அழறேனா ராவணன் போயிட்ட உடனே அப்பா ராவணா நீ போய் என் பேர்பட்ட உயர்ந்த மத்தையிலையும் பஞ்சனையிலையும் படுத்துக்க வேண்டியவன் நீ இப்ப தரையில விழுந்து கிடைக்கிறையே அப்படின்னு மகார்க சயனோ பேத கிம் சேஷே நிகதோ பூமி. இப்படி இருக்கேன்னு சொல்லி நான் கும்பகர்ணாதிரதோ நாதிகாயோ நராந்தகா நஸ்வயம் பகுமன்யேதா தத்யோதர்மோ யமாகதா. அப்பா நீ இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தாக்கா அண்ணா நீ போயிட்டேன்னு ஒரே அழுகியா விபீஷண. கொஞ்ச நாள் முன்ன இவர் பக்கம் வந்தாய் போச்சு, இப்ப பார்த்து அழறு. ராமஹா சோக சமாவிஷ்டம் இத்யுவாச விபீஷணம் வதந்தம் ஹேதுமத் வாக்கியம் பரிதிருஷ்டார்த்த நிச்சயம். அப்போ பெருமாள் ராமர் பார்த்து சொல்றாரா, அப்பா போயாச்சு இவரும் அழுது பிரயோஜனம் இல்ல, இவனுக்கு அந்தியஷ்டி சம்ஸ்காரம், இவன் எத்தனையோ யாகம்லாம் பண்ணிருக்கான், அந்த யாகம்லாம் பண்ணிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆகிதாக்னி சம்ஸ்காரம் பண்ணணும், அந்த சம்ஸ்காரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. விபீஷண தயங்குறேரா, பதிவிரதகளிடத்துல அபச்சாரப்பட்டவன் இவனுக்கு சம்ஸ்காரம் பண்றேன்னு சொல்லி சொன்னாக்க தன்னையே யாரானா நினைச்சுப்பாளோ என்னமோ, தப்பா நினைச்சுப்பாளோ என்னமோ, ஆகையால இவனுக்கு போய் நான் சம்ஸ்காரம் பண்றதான்னு யோசனை பண்றான். அப்ப சொல்றா ராமர் சொல்றாரு வார்த்தை, மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கிரியதாமஸ்ய சம்ஸ்கார மம அப்பேஷ யதா தவா. மரணாந்தானி வைராணி, ஒத்தனிடத்துல துவேஷம்ன்றது இருக்க அவன் போனது வரைக்கும் தான், அவன் போயிட்டான்னா அதுக்கப்புறமா அவனிடத்துல துவேஷப்படக்கூடாது. இப்ப பெருமாள் சொல்ற, நீ சம்ஸ்காரம் பண்றியா நான் சம்ஸ்காரம் பண்ணட்டுமா என்ன கேக்குற. மரணாந்தானி வைராணி, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளவு எனக்கு பிரீத்தியாக இருந்திருக்கிறவையோ அதே மாதிரிதான் இந்த ராவணனும், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது என்று சொல்ல. மரணாந்தானி வைராணி நிர்வத்தன்ன பிரயோஜனம், நான் இன்னைக்கு ருத்ரராஜனுக்கு சம்ஸ்காரம் பண்ண அதே மாதிரி சம்ஸ்காரம் இவனுக்கும் நான் இப்ப பண்ணிடுவேன்னா, ஆனா நீ பக்கத்துல இருக்கேன்றதுக்காக நான் சொல்றேன், நானே நீ இப்ப பண்றியா நான் பண்ணிட்டமான்னு கேக்குறேன். உனக்கு இப்ப இன்னொரு விஷயம், தான் வந்து தன்னுடைய நண்பனாக நினைக்கிறேன்னாக்க எனக்கு நண்பனா இருந்திருக்கிற நீ உனக்கும் இவர் நண்பனாதான். இந்த ராவணன் இடத்துல நீ இனிமேல் விரோதம் பாராட்டக்கூடாது ஆகையால சொல்றேன் நானு இவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுன்னு சொல்றான். இந்த ராட்சசிகள்லாம் பாக்குறாளாம், ராட்சசி எல்லாம் ஒரே அழுக எல்லாம் தலைவெறி கோலமா இருந்துட்டு அவ வந்து ஒரு ஒரு பசுமாட்டுக்கு அதனுடைய கண்ணூட்டி போயிடுத்துனாக்கா எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தினால எல்லாம் ஒரே அழறாளாம், எல்லாம் யுத்த பூமிக்கு வந்துடுறாளாம். இங்க யாருமே அந்த காலத்துலாம் ஒரு வழக்கம், எந்தெந்த ஊர்ல இப்பதான் வந்து இந்த சம்ஸ்காரம், எந்த ஊர்ல வெளியூர்ல யாரான ஒருத்தர் போயிட்டாருனாக்கா அந்த ஊர்லயே அப்படியே சம்ஸ்காரம் பண்றது. அவளை கொண்டு போய் மறுபடியும் இவ இருக்கிற ஆத்துக்கெல்லாம் கொண்டு போறதெல்லாம் வழக்கமே கிடையாது. அப்படி கிராமத்துல இருந்ததுக்கு ஒரு சமயத்துல வெளியூர்ல போறதா இருந்ததுனாக்க அவ ஊருள்ள அக்ரஹாரத்துள்ள கொண்டு வர மாட்டா அந்த சவத்தை. அவ என்ன பண்ணுவான்னாக்க அந்த சவத்தை வந்து அந்த கிராமத்துக்கு வெளியில இருந்துருக்கிற ஸ்மசானத்திலேயே இருந்து அப்படியே சம்ஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே போயிடுவா. ஊருள்ள கொண்டு வரதுன்றதெல்லாம் அப்பெல்லாம் பண்ண மாட்டா. இப்பெல்லாம் அதுக்கு வேற அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாது. இப்பெல்லாம் அவளுடைய ஒரு சௌகரியம்னு ஆயிடுச்சு. இப்ப யுத்த பூமியில யாரான புரிந்து கலந்துட்டா ராஜாவே இருந்துட்டா கூட இந்த யுத்த பூமியில இருக்கவாள் மறுபடியும் நாட்டுக்கு கொண்டு வர மாட்டான். அப்படியே இருக்க வேண்டியது, அப்படியே போயிட வேண்டியதுதான். அங்கேயேதான் சம்ஸ்காரம் பண்ணுமே தவிர வெளில கொண்டு வர மாட்டான். இவாள யாரான பாக்கணும்னா அந்தப்புற ஸ்திரீக்கள்லாம் யுத்த பூமிக்கு இவா போவாளாம். அந்த லங்கையினுடைய வடக்கு கதவை திறந்துட்டு அந்த அந்தப்புறத்துல இருந்துருக்கிற ராவணனுடைய எத்தனையோ மனைவிமார்கள் இருக்காளோ அத்தனை பேரும் வந்துட்டாளாம். யுத்த பூமிக்கு வந்து அழ ஆரம்பிச்சுட்டாளாம். ஆரியபுத்ரே திவாதிநாதேதிதகர்தமாம். சில பேர் அவளை கட்டிண்டு அழறாளாம், சில பேர் கால பிடிச்சுண்டு அழறாளாம், சில பேர் தொட்டுண்டு அழறாளாம். இப்படி மாத்தி மாத்தி அழறாளாம். ஆரியபுத்ரன்னு சொல்லி சொல்லி அழறாளாம். தாப்பதிம் தாதா திருஷ்மா தயானம் ரணபாம் திடு. அப்படியே அந்த ராவணன் உடம்பு மேல அப்படியே கட்டிண்டு அழறாளாம். இப்படி அழறதெல்லாம் பாக்குறா இவா எல்லாருக்கும் மேல ராவணனுடைய பட்டா மகிழ்ச்சியாக இருந்திருக்கிற மந்தோதரி வராளாம். ஜேஷ்டபத்னி பிரியாதீனா பர்த்தாரம் சமுதைக்ஷதா. அந்த மந்தோதரி பாக்குறாளாம் இந்த யுத்த பூமிக்கு வந்து. மந்தோதரி மகாபதிவிரத, இந்த பதிவிரத்தகள்ல வரைச்சே அகல்ய தார அதெல்லாம் சொல்றாள் இல்லையோ, அந்த அஞ்சு பேர்ல மந்தோதரி. அகல்ய தார திரௌபதி மந்தோதரி சீதை, இது அஞ்சு பேரும் பதிவிரத கணக்குல வர. இந்த பதிவிரத்தில மந்தோதரி பெரிய அப்படின்னால அங்கேருந்து வர ராவணனை பாக்குற. நனு நாம மகாபாஹோ தவ வை ஸ்ரவணானுஜ கிருத்தஸ்ய பிரமுகே ஸ்தாதும் என்னுடைய நாதனே உன் எதிர நீ கணக்கு கோவிச்சுட்டு எனக்க உன் எதிர இந்திரன் கூட நிக்க மாட்டானே, ஒரு மனுஷனால அடிபட்டு நீ விழுந்து கிடக்கிறியே எப்பா இது அப்படின்னா. திரைலோக்கியமாக்கிரம் மேத்ரியா வீர்கேண ஜான்விதம் அமிழ கெஞ்ச காணத்வாம் மனுஷோ வனகோச்சரா. அந்த மனுஷனாவது பெரிய நல்ல காட்டுல தெரிஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் போய் ஒன்னு அடிச்சுட்டான்னாக்கா இது நம்பவே முடியலையே அப்படின்னு வளரலாம். பக்கமா நான் நினைக்கிறேன் நானு இது ஒன்னு அழிச்சது யாரு தெரியுமா, இது சாதாரண மனுஷன் இல்ல அப்படி திரும்பி பாக்குறாளாம். ராவணனை கட்டி பார்த்து கொஞ்ச நாய் ராவணனோட அழுதுட்டு அப்படி பாக்குற, யாரு ஒன்னு அடிச்சிருக்கா அப்படின்னு பாக்குற. திரும்பி பார்த்தா ராமர் அங்கேயே நின்னு இருக்கா ராமரை பாக்குறாளாம். ராமரை பார்த்த உடனே மந்தோதரி சொல்ற வார்த்தை இது, இதோ எதிர்த்து இருக்கிறது இது ராமன் இல்ல சாதாரண மனுஷன் இல்ல சாட்சாத் பெருமாள் தான் என்று சொல்றாளாம். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா மகாபலம் மகாவீரியம் தேவசத்ரும் மகோஜசம் அநாதி மத்ய நிதனா மாத பரமோ மகான் தமச பரமோ தாதா சங்கடகிரகதாதரா ஸ்ரீவத்ஸவக்ஷா நித்யஸ்ரீ அஜய்யா சாஸ்வதோத்ரவா மானுஷம் ரூபமாத்ராய விஷ்ணு சத்யபராக்ரமா சர்வை பரிவ்ருதோ தேவை வானரத்வமுபாகதை சர்வலோகேஸ்வர ஸ்ரீமான் லோகானாம் ஹிதகாம்யயா ராட்சதரீவாரம் தேவசத்ரும் பயாவகம் இந்திரியாணி புராஜித்வாஜிதம் த்ரிபுவனம் த்வயாம். அப்படியே பாக்குறாளம் பார்த்தா ராமன் தெரியலையா, ராமன்னா தெரியலையா, அப்படியே பெருமாளா தெரியறதாம் பந்தவதி. தமோத பிரமோதாதா சங்க சக்கரகதாந்தரா. இந்த பிரகிருதி மண்டலத்துக்கெல்லாம் அப்பாலாக இருந்த இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல சங்க சக்கரத்தையே தரிச்சென்றிருக்கிற சாட்சாத் எம்பெருமான் தான் இந்த ஸ்ரீராமன்றவர் எழுந்தொருள் இருந்திருக்கிற ராமன். பாருங்கோ இவருடைய முக லட்சணத்துல தெரியறது, இவருடைய திருமேனியில பார்த்தா தெரியறது, சீவத்வட்சா சீவாதா நித்யஸ்ரீ அஜய்யா. அவர் பக்கத்துல வட்சத்துல பார்த்தோம்னா சீவத்தம் இருந்துருக்கு, பிராட்டி இருந்துருக்கா, நித்யஸ்ரீயோட கூட இருந்துருக்கு, ஒருத்தாலையும் தோற்கடிக்கப்படாதவராக இருந்திருக்கவர். அப்பேற்பட்டவர் இவர் சாட்சாத் பெருமாள் தான். இவைகள் எல்லாம் வானரங்கள் இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி குரங்கு இவர் மனுஷன் இதெல்லாம் குரங்கு இல்ல, இவ மொத்த பேரும் தேவதைகள் தான். தேவதைகள் மொத்த பேரும் குரங்கா ரூபம் எடுத்துட்டு இருக்கா, பெருமாளே ராமனா அவதாரம் பண்ணிருக்கே, அப்படி வந்துதான் உன்ன துவம்சம் பண்ணிருக்காளே தவிர இவ வேற யாரும் இல்லைன்னு அந்த மந்தோதரிக்கு பெருமாள் தேவதாக்கிறே. ராமனை பார்த்த உடனே பெருமாளா தான் பாக்கிறாளே தவிர ஒரு சாதாரண மனுஷனாக அவ பார்க்கலையே. தமச பரமோதாதா சங்க சக்கரகதாதரா. இப்படி மந்தோதரி அழுதுன்னு இருக்கா. இத பார்த்த உடனே பெருமாள் பாக்குறே, சரி எல்லாரையும் கொச்சனாய் அழ வச்சுட்டு அது பார்த்துட்டு என்ன பண்ணா அப்படின்னா, ஒவ்வொரு சமயத்திலயும் சொல்லி சொல்லி அழறாவும். நீ பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவோ தபஸ் பண்ணிருக்க, எத்தனையோ யாகம் பண்ணிருக்க, ஆனா நீ அப்பப்ப சில தப்பு காரியம் பண்ணிருக்க, அந்த தப்பு காரியத்தினுடைய பலன் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. பதிவிரதா தர்மசதா தர்மரதா குரு சுஷ்ருதாபிதாபிதா. எத்தனை பதிவிரதகளிடத்துல நீ அபச்சாரப்பட்டிருக்க, அவளால சபிக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த நிலையில நீ இருந்திருக்க. பதிவிரதான அகஸ்மாத் பதந்தூணி பூதலே கதஞ்ச நாமதே ராஜன் லோகான் அக்ரம்யதே. பதிவிரதான அகஸ்மாத் பதந்தூணி பூதலே, அந்த பதிவிரதகளுடைய கண்ணிலேருந்து ஜலம் கீழே பூமியில படக்கூடாதான். அவ கண்ணில் அழாத அவளை பார்த்துக்கணும். அவளிடத்துல அபச்சாரப்பட்டு அந்த பதிப்பிரதகளுடைய ஜலம் கண்ணில் விழுந்தது, தரையில விழுந்தது இருக்கு பாரு, அதுதான் உனக்கு இந்த நிலையில தள்ளிருக்குன்னு சொல்லுவாரு. அப்பா சாய்பேர் அடிக்கடி நம்ம குடும்பத்துக்கு க்ஷேமம் இருக்கணும், ஒரு ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு க்ஷேமம் இருக்கணும்னாக்க நம்ம மாத்து பெண் பசங்கள்லாம் சிரமப்படாத இருக்கணும், அவளுக்கு கஷ்டம் இல்லாத இருக்கணும். அப்பதாண்ட அப்ப நம்ம புருஷ பசங்களும் இருப்பா, பெண் பசங்களும் இருப்பா. அப்பா அம்மா வந்து பெண் பசங்களுக்கு இருக்கிற ஒரு ஆதரத்தை காட்டிலும் பையனுண்ட ஆதரம் அதிகமா காண்பிக்கலாம். இல்ல அண்ணன் தம்பிகள் தங்கையை உதாசீனப்படுத்தி தன் குடும்பம் தன் மனைவின்ற மாதிரி போகலாம். அப்ப சொல்லுவேறப்பா இந்த மாதிரி, இது பொதுவான உபதேசம், யாருமே பார்க்கணும்டா. நம்ம சகோதரியோ நம்ம ஆத்துல பிறந்த பசங்களோ பெண்களோ அவளுக்கு ஏதான சிரமம் வந்ததுன்னாக்க அவளுக்கு தானே சிரமம் வந்திருக்கு, நமக்கு ஒண்ணும் இல்லையன்னு நீ நினைச்சு கூடாது. அவ கஷ்டப்படாது இருந்தாதான் நமக்கு க்ஷேமம் வரும் என்பதாக இது எல்லாம் இந்த சீதா மந்தோதரியினுடைய வார்த்தை. பதிவிரதகளுக்கு சிரமம் வந்ததுன்னாக்க நம்ம குலத்தையே நாசம் பண்ணும். ஆகையால நாம நம்ம பெண்கள் சிரமப்படாமல் பாத்துக்கணும்னாம, அவ மனசுல கட்டப்படாத, அவளை வெய்யாத, அவ நோகடிக்காத நாம நடந்து கொள்ளணும்னு அடிக்கடி சாய்ப்பேன். இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மந்தோதரியினுடைய வார்த்தையை தான் மனசுல வச்சுட்டு சுவாமி சாத்திருக்கேன்னு தோன்றது. அனிதா ராம பத்னி சா அப்பனி எத லக்ஷ்மணம். நீ ஏமாத்தி எச்சம் வந்த, நீ இத தூக்கிட்டு வந்த சீதை, இந்த சீதையை தூக்கி வந்தது இது ஒரு சாதாரணம் இல்ல, இது பெரிய சர்ப்பம் கால புஜங்கத்தாய்த்து வந்து ராட்சச வர்க்கத்தையே அழிச்சு இப்படி பண்ணிடுத்தேன்னு அவ அழறாளாம். இப்படி சுகிருதம் துஷ்கிருதம் தொங்கிரகித்வா சாங்கதிங்கத ஆத்மான மனசோச்சாமி துத்வினாசேன துக்கிதாம். இப்ப என்ன இந்த நிலையில நீ ஆக்கிட்ட, நீ ரெண்டையும் அனுபவிச்சுட்ட, நீ சுக்கிருதமும் பண்ண துஷ்கிருதமும் பண்ண, துஷ்கிருதத்தினுடைய பலன் இப்ப அடிபட்டு பண்ணிருக்க, நீ சுக்கிருதம் பண்ணத்தினுடைய பலன் எத்தனையோ ஐகமான போகத்தை அனுபவிச்சிருக்க, இப்ப ராமன் கையால சாட்சாத் எம்பெருமானுடைய கையால ஒரு வதம் ஏற்பட்டு உனக்கு நல்ல கதி ஏற்பட்டு போச்சு, உன்னை பத்தி விசாரம் இல்ல. நான் இப்படி விதவையா நான் விழுந்து கிடைக்கலாம், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கஷ்டப்படுறா பாவம். இப்படிலாம் சொல்லிருக்கிறத பார்த்த பிற்பாடு அவர் விபீஷணர் ராமராணத்தை வைக்கிறாராம், நீ போய் அவளை சமாதானப்படுத்து, எவ்வளவு நான் எழுதுன்னு இருக்கிறது பார்த்தோம்னா எல்லாருக்கும் எல்லாம் மாறி மாறிதான் வரும். நம்மளுடைய கால விசேஷம் பாப்ப விசேஷங்கள் இது நமக்கு இந்த மாதிரி துக்கம்லாம் வருதுன்னு விபீஷணர் என்ற சொல்ல பிற்பாடு அந்த விபீஷணர் ஒரு அஹிதாக்னிகளாக இருந்திருக்கவா, யாகம் பண்ணவாளுக்கு எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் பண்ணணுமோ அந்த சம்ஸ்காரத்தை பண்ணி சிதாம் சந்தன காஷ்டைஸ்த பத்மகோசீர சந்தனை பிராம்யா சம்வர்த்தயாமாசு ராங்கவாஸ்தரணாவ்ருதாம் ஸ்ரீதாம்பத்ய சம்ஸ்காரம் மமாப்பேஷ யதாதவ மரணாந்தானி வைராணி நிர்வர்த்தன பிரயோஜனம். இவனுக்கு எப்படி சம்ஸ்காரம் பண்ணமோ ஒரு அஹிதாக்னி சம்ஸ்காரம் பண்ணுமோ அந்த அஹிதாக்னி சம்ஸ்காரத்தை இவனுக்கு பண்ணுன்னு ராமர் கட்டளையிடுற அந்த ஆகிதாக்னிகளுக்கு உண்டான சம்ஸ்காரத்தை பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விபீஷணன் வந்து ராமனுடைய திருவடியில வந்து விழறான். அப்ப சேவிக்கச்சே விபீஷணனை பார்த்து சொல்ற, அசோபாசகாகுஸ்தா சமீப பரிவர்த்தேனம் சௌமித்ரிம் தத்த சம்பன்னம் லக்ஷணம் தீப்த தேஜசம் விபீஷண விபம் சௌமிய லங்காயாம் அபிஷேகயா. லக்ஷ்மணா இந்த விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வையின்னு அன்னைக்கு சமுத்திரக்கரையில இவன் வந்து விழுந்தான், பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவர்கதம்மே ராஜ்யம் ஜீவிதஞ்சன்னு. ராமா ஒன்னிடத்துலதான் இருக்கு, என்னுடைய ராஜ்யம் என்ன, என்னுடைய பிராணம் என்ன, எல்லாமே ஒன்னிடத்துலதான் இருந்துட்டு இருக்கு, நான் மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு ஒன்னிடத்திலேயே நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஆகாசத்திலேயே நின்றன் தானே அந்த விபீஷணன். அந்த விபீஷணனுக்கு நான் பட்டாபிஷேகம் அங்கேயே பண்ணி வச்சேன், நான் உன்னை கொண்டுதான் பண்ணி வச்சேன். எல்லாரும் ஒரு சிரிப்பு சிரிச்சா, இது எங்கேந்து இப்ப போய் பண்ணி வைக்கிறேன், சமுத்திரத்தையே தாண்டல, ராவணனுடைய பலாபலத்தை பார்க்கல, ஒன்னும் பண்ணாது இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்லி சொல்லி சிரிச்சால இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் பண்ணது சத்தியமான ஒரு காரியம்ன்றது. அன்னைக்கு வெறும் பட்டாபிஷேகம் சமுத்திர கலத்துல கொண்டு பண்ணின பட்டாபிஷேகம், இன்னைக்கு ராவணன் உட்காண்ட சிம்ஹாசனத்துல விபீஷணனை உட்காந்து வச்சு நீ பட்டாபிஷேகம் பண்ணுன்னு லக்ஷ்மணனுக்கு சொல்லி அனுப்புகிறேன். விபீஷணன் நீர் வரக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. நான் இன்னும் வரமாட்டேன்ப்பா, எனக்கு 14 வருஷம் ஆல, ஆகையால நான் ராஜ்யத்துள்ள வரமாட்டேன், அங்கேயும் லங்கைக்கு வெளியிலதான் இருந்து யுத்தம் நடந்துருக்கு, ஆகையால நகரத்துக்குள்ள நான் வரமாட்டேன், நீ லக்ஷ்மணா நீ போய் பட்டாபிஷேகம் பண்ணுவே. அன்னைக்கு சுக்ரீவனுக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச, அன்னைக்கு விபீஷணனுக்கு வெறும சமுத்திரக்கரையில பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச, இப்ப நாட்டுல சிம்ஹாசனத்துல உட்காந்து வச்சு ராத்ம பரியங்கத்துல உட்காந்து வச்சு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வையின்னு சொல்ற. அனுரக்தஞ்ச பக்தஞ்ச ததா பூர்வோபகாரிணம் ஜெகமே பரமகாமஹா யதிமம் ராவணானுஜம். இது விபீஷணன் விரும்பி பண்றதா இல்ல ராமர் விரும்பி பண்றதா? நான் தான், எனக்கு தான் ஆசையா இருக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். விபீஷணன் ஒன்னும் கேட்கல, இது யார் இருக்கணும் என்னன்றத பத்தி அவன் இன்னொரு பத்தி யோசனையே பண்ணல. எனக்கு ஆசையா இருக்கு விபீஷணன் அங்க உட்காந்து வச்சு, தசரத சக்கரவர்த்தி ஆசைப்பட்டே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ராமர் கேட்கல தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி இங்க விபீஷணன் கேட்கல எனக்கு ஆசையா இருக்கு நான் பட்டாபிஷேகம் விபீஷணன் பட்டாபிஷேகம் பண்ணி பாக்கணும்ன்றதுக்காக அப்படின்னு உடனே அங்க இருந்துட்டு இருக்கிற வானரால்லாம் சொல்ற, எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கிற புண்ணிய நதிகள்ல இருந்தும் புண்ணிய தீர்த்தங்கள்ல இருந்து எல்லா தீர்த்தங்களும் கொண்டு வாங்கோ, உடனே ஓடி போறாளாம், மொத்த பேரும் ஓடி போறாள், ஓடி போய் எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்துட்டா. ஆகதாத்து ஜலங்கிருக்க சமுத்ராத்வானரோத்தமா ததேகம் கடங்கிருக்க சம்சாபிய பரமாதனே கடே என்ன சௌமித்ரி அபடிஞ்சது விபீஷணம். அந்த விபீஷண மாதனத்துல ஒரு பத்ரபீட்டத்துல உட்காந்து வச்சு இந்த உட்காந்து வச்சு அதுல இருந்து இவாள்லாம் எத்தனையோ தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்கா, அதுல இருந்து ஒரு கட்டத்தை எடுத்து தங்க குடம், இந்த தங்க குடத்தை எடுத்து லக்ஷ்மணர் பட்டா அபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம். லங்கைக்கு அதிபதியாக விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம். லங்கா யாம் ரக்ஷதாம் மத்தியே ராஜானம் ராமசாசனாத்து, ராமசாசனாத்து ராமர் சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் லக்ஷ்மணனுக்கு கிடையாது. விபீஷணர் இந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் தான் ஆசைப்பட்டு பண்ணல, ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் வந்திருக்காரு தவிர, எனக்கு அன்னைக்கு இந்த எலெக்ஷன் சமயத்துல யாரன்னா தன்னுடைய கட்சி தோத்து போகும் போல இருந்ததுன்னாக்க அந்த தோத்து போற கட்சியில இருந்து கடைசியில அந்த சமயத்துல எலெக்ஷன் சமயத்துக்கு முன்ன போய் எதிர்கட்சியில எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த ஜெயித்த கட்சியில சேர்ந்துருவா. சேர்ந்துட்டாள்னாக்க இந்த தோத்து கட்சி தோத்த கட்சியில முக்கியமா இருந்துட்டு இருக்கிறவா அந்த ஜெயிச்சு அந்த எதிர்கட்சி ஜெயிச்சு போயிடுச்சுனாக்கா இவனுக்கு ஒரு சீட்டு வந்துடும், மந்திரி பதவி வந்துடும், அதுக்காக அவங்க போய் சேர்ந்துப்பா. விபீஷணன் அப்படி போனதில்லை, இது ராவணனுடைய இவருடைய கால்குலேஷன் பிரகாரம் ராவணன் ரொம்ப வீக்கா இருக்கா, ராமருடைய பலம் அதிகம், அதையால எங்க பலம் அதிகமா இருக்கோ அங்க போய் நாம சேர்ந்துருவோம்னுட்டு இவர் போயிட்டே போயிட்டாக்கா நமக்கு வந்து பட்டாபிஷேகம் கிடைக்கும், ராமன் போயிடுவான் நாம ஆயிடுவோம்னு நினைச்சுண்டு அவர் போனவர் இல்ல. அவர் வசுதான் போனவர் என்னன்னா ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னுட்டு தான் போனாரே தவிர இது ராஜ்யத்தை விடுன்னு. இப்ப ராமர் சொல்றார் என்னுடைய கட்டளை நீ இங்க இருந்து ராஜ்ய சாசனம் பண்ணு, எனக்கு ஆசையா இருக்கு உன்ன பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆகையால நான் வரேன்னு சொல்லி அததான் இந்த இடத்துல சொல்ற. அபிஷிஞ்சஸ்ததா சர்வே ராட்சதா வானரா ததா பிரஹருட மதுலங்கத்வா ராமமே வங்கி. ராமசாசனாத்தி ராமனுடைய கட்டளையினாலே லக்ஷ்மணர் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். விபீஷணன் அங்க உட்காந்து அந்த பட்டாபிஷேகத்தை பிரதிகிரகம் பண்ணிட்டு இவர் ஒரு தோண்டி ஒரு குடத்தை தங்க குடத்தை எடுத்து பட்டாபிஷேகம் பண்ண சுக்ரீவர்ணத்தர் பண்ண அதுக்கப்புறம் அங்கதன் ஒரு குடத்தை எடுத்து பட்டாபிஷேகம் பண்ண ஜலத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ண எப்படி எல்லா ராட்சத முக்காளாக இருந்திருக்கவா பெரியவாளா இருந்திருக்கவா அவளும் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா இப்படி எல்லாருமாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் அவளை கொண்டாடணும். விபீஷணன் தான் ராஜாராஜான்னு ஸ்தோத்திரம் பண்ணணும். விபீஷணன் ஸ்தோத்திரம் பண்ணலையா, ராமர ஸ்தோத்திரம் பண்றாளாம். இப்ப எப்பேற்பட்ட எண்ணம் ராமனுக்கு இப்படி லங்கைஸ்வரியத்தை இவருக்கு கொடுத்து தான் முகக்கிறாரு தான் சந்தோஷப்படுறேன்னு. அபிடிஞ்சதா சர்வே ராட்சசா வானராத்ததாம் அப்படி ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி விபீஷணன் அங்கிருந்து இருக்க. அப்போ அங்கிருந்து எல்லா விதமான வஸ்துக்களோடையும் கூட பட்டாபிஷேகம் பண்ணிட்டு விபீஷணர் ராமரை வந்து சேவிக்கிறாராம். ராமரை சேவிச்ச பிற்பாடு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சன்னிவேசம். இதுக்கு மேல என்ன பண்ணணும் என்னன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு கை கட்டிட்டு நிக்கிறேராம். இந்த பக்கத்துல அனுமார் நிக்கிறார், சுக்ரீவன் நிக்கிறார், அங்கதன் நிக்கிறார், எல்லாரும் நின்றுட்டு இருக்கா சூழ்ந்துட்டு இருக்கா. ராமருடைய சாசனம் என்னவா இருக்க போறதுன்றதுக்கு இந்த அந்த ராமருடைய சாசனத்தையும் ராம பட்டாபிஷேகத்தையும் நாளைய தினத்துல நாம எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால சொல்லும்படியான ஒரு அவகாசம் ஏற்படணும், நாம அனுபவிப்போம் நாளைய தினத்துல. அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு எப்பவுமே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் மார்க்கேண மகிம் மகிஷா கோபிராமணேபியா சுபமத்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.